والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை நசீபாக கொடுத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை கொடுத்ததை போன்று எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், அதன் மூலமாக மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு சம்பவங்களை நமக்கு சொல்லிக்காட்டி ஒரு மூமினுடைய நம்பிக்கை அக்கீதா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிவான உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இரண்டு சம்பவங்களை சொல்லிக்காட்டினான். அந்த தொடரிலே ஒரு மூமின் அல்லாஹ்வை பற்றி எப்படி விளங்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனில் உள்ள 6666 வசனங்களில், குர்ஆனில் மொத்தம் எத்தனை ஆயத்துகள் இருக்குதோ அந்த எல்லா ஆயத்துகளை விட மகத்தான ஆயத் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட குர்ஆனில் உள்ள மொத்த ஆயத்துகளில், மொத்த வசனங்களில் இதுதான் மிக மகத்தான ஆயத், ஆயத்துன் அலீமா, சிறப்பான ஆயத் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த ஆயத்திலே ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்துகளை வல்லமைகளை சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை ஒரு மூமின் எப்படி விளங்க வேண்டும் என்று. ஏனென்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்தாமல் பின்பற்றாமல் வழிகட்டு போன யூதர்கள், அவர்கள் வழிகட்டு போனதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டும் அப்படி விளங்கவில்லை, அதனால் தான் வழிகட்டு போனார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் வழிகட்டு போறதுக்கும், தப்பான பாதையில் போறதுக்கும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை விட்டு பிறழ்ந்து போறதுக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க அல்லாஹ்வை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம் பெண்கள் கிராமங்களில் கொஞ்சம் குழந்தைக்கு அம்மன் நோய் போட்டுட்டா மாரியாத்தா கோயிலில் போய் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு மாரியாத்தா வந்திருக்கிறா, சுத்தபத்தமாக இருக்கணும், ஆத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் பெண்கள் இருக்கிற நம்பிக்கை, அம்மை நோய் என்பது அல்லாஹ் படைத்த நோய்களில் ஒரு நோய். ஆனால் அந்த நோய் வந்துட்டா பெண்கள் நினைக்கிறாங்க, பாருங்க மாரியாத்தா வந்துட்டா ஆத்தாக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் வீடு, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை வச்சுக்கக்கூடாது, வீட்டில் ஆத்தா வந்துட்டா வீடு கண்ணியமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஆத்தா வந்துட்டா அந்த வீட்டை தொழுக கூடாதான், தொழு ஆயாத்தா ஆத்தாக்கு பிடிக்காதான். ஏன், என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி நம்பிக்கை வருது? இன்று வரை இவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு, மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிக் அவேர்னஸ் ஏற்பட்ட பிறகு, இஸ்லாம்ங்கிறது எப்படிப்பட்ட மார்க்கம், இதெல்லாம் மிகப்பெரிய ஷிர்க் குஃப்ருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் இந்த நம்பிக்கை இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரியல அவங்க, அல்லாஹ்வை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல. இன்னைக்கும் சரி, இது அறியாத மக்கள், விளங்காத மக்கள், பாமர மக்கள், விளங்கின மக்களை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாதிரி சிட்டிகளில், மெட்ராஸ் மாதிரி மெட்ரோ சிட்டிகளில் நல்ல விளங்கின மக்கள், அறிந்த மக்கள், புரிந்த மக்கள், இவங்க அல்லாஹ்வை எப்படி விளங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நேற்று கூட சொன்ன உங்களுக்கு ஒரு நோய் குணமாயிட்டா அது அந்த டாக்டர் கைராசி டாக்டருங்க, அவர்கிட்ட போனாலே கிளீன் ஆயிடுங்க. அந்த டாக்டர் கைராசி டாக்டர். அப்ப இது என்ன நம்பிக்கை இது? அல்லது நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கண்டிப்பா குணமாயிடும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரொம்ப பர்ஃபெக்டா பார்ப்பாங்க. இது என்ன நம்பிக்கை இது? இது படித்த அது படிக்காத முட்டாள்களுடைய மூட நம்பிக்கை என்றால், இது படித்த முட்டாள்களுடைய மூட நம்பிக்கை. அப்ப இதுவும் என்ன காரணம்? உமா கதருல்லா ஹக்கா கதறி, அல்லாவை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல. இந்த டாக்டர் கைராசி டாக்டர் அல்ல, இந்த மருந்து கைராசி மருந்து அல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் கைராசி ஹாஸ்பிட்டல் அல்ல. ரப்புல் ஆலமீன் நாடிவர்களுக்கு சிஃபா கொடுக்கின்றான், ரப்புல் ஆலமீன் நாடிவர்களை மூத்தாக்குகின்றான். அப்ப அதை புரிஞ்சுக்கல. அப்ப இன்னைக்கு எல்லா தரப்புலையும் மக்கள் அல்லாவை அறியாத மக்களாக இருக்கிறதுனாலதான் அவங்க பல விதத்தும் வழி தவறி போயிடுறாங்க. ஏன்னைக்கு தர்காக்கள்ல போய் இவ்வளோ சொன்ன பிறகும் தர்காவில் போய் முட்டுறாங்க, தர்காவில் போய் பாத்தியா ஓதுறாங்க, தர்காவில் போய் ஜியாரத் செய்யறாங்க. ஜியாரத்துங்கிற பேர்ல அனாச்சாரம், ஆடம்பரம், பாட்டு கச்சேரி, கூத்து, உருசு, எல்லா பலாயிலுமே கலந்துக்கிறாங்க. இது விளங்காத மக்கள், அறியாத மக்கள், தெரியாத மக்கள் அல்ல. நல்ல அறிஞ்சவங்களே, நல்ல தெரிஞ்சவங்களே, நல்ல படிச்சவங்களே, மார்க்கத்தை புரிஞ்சவங்களே போய் அந்த முசிபத்தில் மாட்டிக்கிறாங்க. என்ன காரணம்? உமா கதருல்லா ஹக்கா கதறி, அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம இந்த தர்காவுக்கு போயிட்டா நம்ம காரியம் நடந்துரும், பாவாட்டை கேட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும், நம்மளோட தேவை நிறைவேறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, தேவையை நிறைவேற்றுபவனும் காரியங்களை முடித்துக் கொடுப்பவனும் ரப்புல் ஆலமீன்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. உமா கதருல்லா ஹக்கா கதறி, அல்லாஹ் எப்படி அறிஞ்சுக்கணுமோ அப்படி அறியல. அப்ப இதுவரையில் உலகத்தில் எத்தனை வழிகட்ட கூட்டங்கள் வந்தார்களோ, எத்தனை விதமான வழிகட்ட கூட்டங்கள் வந்தார்களோ, எத்தனை விதமான வழி பிறழ்ந்து போனார்களோ, எத்தனை விதமான மக்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல மூழ்கி போனாங்களோ, இது எல்லாத்துக்கும் காரணம் உமா கதருல்லா ஹக்கா கதறி. சரி, இது இந்த மாதிரி அறியாமையில பிதாத்துல ஷிர்க்ல மூழ்கி போற மக்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க. பிதாத்து ஷிர்க்லாம் கிடையாது, எல்லா ஹராமும் பண்ணுவான். யாருங்க? அரபுகள். அரபுகளை பார்த்தீங்கன்னா நல்ல குரான் தெரியும், நல்ல ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு புட்டு வைப்பான். ஹதீஸ்லாம் மனப்பாடமா சொல்லுவான், ஆயத்தெல்லாம் மனப்பாடமா ஓதுவான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா எல்லா ஹராமையும் செய்வான். என்ன காரணம்? அவன் சொல்றது அல்லாஹ் இன வைக்கிறத மட்டும் தான் மன்னிக்க மாட்டான், மத்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் இன வைக்கிறத மட்டும் தான் மன்னிக்க மாட்டான், மத்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹு அர்ஹமுர் ராஹிமீன் சொல்லுவான். அல்லா மிகப்பெரிய கிருபையாளன், ஏன் பார்த்து மன்னிக்க மாட்டானா? எந்த ரப்புல் ஆலமீன் தன்னை அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொன்னானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் ஷதீதுன் துன்திகாம், பழி வாங்குவதிலே மிக தீவிரமானவன். பழி வாங்குறதிலே அல்லாஹ் ரொம்ப தீவிரமானவன். இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி வந்துருச்சு, அவ்வளவு மோசமான பிடி உங்களால தாங்க முடியாது. இது அல்லாஹ் தான் சொல்றான். யார் அர்ஹமுர் ராஹிமீன் சொன்னானோ அதே அல்லாஹ் தான் இதையும் சொல்றான், அல்லாஹ்வுடைய பிடி மோசமானது, அல்லாஹ் பிடிச்சா அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமன் நூக்கிஷ பக்கத்து ஹலக்க, மறுமையில் உன்னை விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு இம்மி இம்மியா, ஒவ்வொரு நுணுக்கு நுணுக்கமா, ஒவ்வொரு மினிட், ஒவ்வொரு செகண்ட் உன்னுடைய செயல்களை பத்தி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான்டா நீ நாசமா போயிடுவே. அப்ப இது தெரியல. உமா கதருல்லாஹ் ஹக்கா கதரிஹி, அல்லாஹ் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கல. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சகோதரர்களே, திருமறையில பல இடங்கள்ல தன்னை எப்படி புரிஞ்சுக்கணும், தான் எப்படிப்பட்டவன், நான் யார் மீது அருள் புரிவான், யார் மீது கோபப்படுவான், எந்தெந்த காரியங்களை மன்னிப்பான், எந்தெந்த மன்னிக்க மாட்டான், எப்படி எப்படி நல்ல இபாதத்துகளை அவன் ஏற்றுக்கொள்வான், எந்தெந்த காரியங்கள் இபாதத்துகள் இந்த பெயரால் செய்யப்பட்டால் ஏத்துக்க மாட்டான், இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெல்ல தெளிவா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய திருமறையின் மூலமா விளக்குற காரணம் என்ன தெரியுமா? இதுவரை உலகத்தில் வழிகட்டு போன கூட்டங்கள் அத்தனை பேர் வழிகட்டதற்கு காரணம் உமா கதருல்லா ஹக்கா கதறி, அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல, அல்லாஹ் எப்படி புரியணுமோ அப்படி புரிஞ்சுக்கல. அதனாலதான் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துல சூரத்துல் பக்ரால 255வது ஆயத்து, ஆயத்துல் குர்சி கேள்விப்பட்டிருப்போம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மொத்த குர்ஆன்ல உள்ள ஆயத்துகளிலேயே ஆயத்துன் அலீமா, மகத்தான ஆயத்து இதுதான் அப்படின்னாங்க. மொத்த குர்ஆன்ல உள்ள ஆயத்துகளிலே மகத்தான ஆயத், மிக சிறப்பான ஆயத், வெகுமதியான ஆயத் இந்த ஆயத்து தான் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க? இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆயத்தை ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி, இந்த ஒரு ஆயத்தை நீங்க மனனம் பண்ணி ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஓதிட்டு வந்தீங்கடா, ஐவேளை தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதிட்டு வந்தீங்கடா, உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவிலே மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நடுவில் மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், மரணம் வந்துட்டா உடனே எங்க போயிடுவீங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இந்த ஆயத்தை யார் வளமையாக ஓதி வருகிறாரோ சகோதரே, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய பொக்கிசம் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு நமக்கு இதனுடைய மகத்துவம் தெரியறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும் இதை மனப்பாடம் பண்ணிடலாம் அந்த ஆயத்தை. சாதாரண மன சக்தி உள்ளவங்க ஒரு 10 இல்ல 15 நிமிஷம் அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதுனீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடலாம். அல்லது யார்ட்டையா ஓத கேட்டீங்கடா மனப்பாடம் பண்ணிடலாம். எனக்கு ஓத தெரியாத சிறத் ரெக்கார்டில் டேப் ரெக்கார்டில் போட்டு அல்லது செல்போனில் போட்டு இந்த ஆயத்தை 10 தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கேளுங்க, மனப்பாடம் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். சமீபத்தில் நான் போன வாரம் ஜும்மாவில் கூட அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன், உடன்குடியில் ஒரு மதரசா, மதரசத்தில் முகமதியான்னு சொல்லி மதரசாவுடைய பட்டமளிப்பிலாக போயிருந்தேன். ஒரு கண்ணு தெரியாத பையன் மதரசாவுக்கு வந்திருக்கிறாரு, நான் குரானை இஃபுது பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, கண்ணு தெரியாது பிறவி குருடு. அவருக்கு உஸ்தாத் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உஸ்தாத் அப்பாயின் பண்ணி அவர் ஓத ஓத நீ மனப்பாடம் பண்ணு அப்படின்னு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் 2 வருஷத்துல மொத்த குரான மனப்பாடம் பண்ணிட்டாரு. 2 வருஷத்துல மொத்த குரான மனப்பாடம் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் என் கையால் அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய குரான் அவ்வளோ லேசு, அவ்வளோ ஈஸி. என்ன தேவை, மனசு மட்டும்தான் தேவை, ஆர்வம் மட்டும்தான் இருக்கணும். இருந்தா போதும் அல்லாஹ்வுடைய குரானை மனனம் பண்றது அவ்வளோ ரஹத்தா அல்லாஹ்வுக்கு வச்சிருக்கோம். அவ்வளோ கதிய சர்ணல் குரான் லிதிக்கர் ஃபஹல்பி முத்தக்கீர், நீங்கள் விளங்கணும் புரியணும் மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காண்டியே குரானை ரொம்ப லேசா இறக்கி வச்சிருக்கேன்பா அல்லாஹ் சொல்றான். ஆனா நாம அந்த குரான்ல கவனம் செலுத்துறது இல்லை, இந்த மாதிரி பொக்கிஷங்களை பயன்படுத்திக்கிறது இல்ல, இந்த மாதிரி நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. நாளைக்கு அல்லாஹ்ட போய் நிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு பாவம் செஞ்சடா பாவி, நீ ஈஸியா சொர்க்கத்துக்கு போகணும் அழகான வழியை கொடுத்திருந்தே, நீ மூத்தானா உடனே ஒரு சொர்க்கம் தான், கபர்லயே சொர்க்கத்தை பார்க்கலாம். நீ மூத்தான அப்புறம் நேரம் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், எங்க போவோம், கபர் தான் போவோம். ஆனா அந்த கபர்லயே அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான், உங்களுக்கு சொர்க்கத்திலே வாடையை காட்டுவான், சொர்க்கத்திலே சந்தன காட்டு வந்துகிட்டு இருக்கோம், உனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தேன். இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி பரலான தொலைவில் ஓதி இருந்தா நீ ஏதா ஏண்டா அதை பயன்படுத்திக்கலாம் நல்லா கேட்பான். அதனால சகோதரர்களே, ஆயத்தில் குறிச்சி அவ்வளவு மகத்தான ஆயத்து சூரத்தில் வக்கரால 255வது ஆயத்து. தயவு செஞ்சு அதை மனப்பாடம் பண்ணுங்க, ஒவ்வொரு பரலான தொலைக்கு பிறகு இந்த ஆயத்து குறிச்சியை ஓதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொர்க்கத்து அதாவது மரணிச்சா அவருக்கு சொர்க்கத்துக்கு நடுவில் மரணம் மட்டும்தான் தடையா இருக்கும், அவர் மரணிச்சா அவருடைய சொர்க்கத்து போயிடுவாரு அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்ன பைத்தன் வழமையாக ஓதப்படுகிறதோ லாத்துல அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைய மாட்டான், ஷைத்தானுடைய சேட்டை இருக்காது அந்த வீட்டில், ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான், தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டான், டிப்ரெஷன் ஏற்படுத்த மாட்டான், கணவன் மனைவி வந்து சண்டை ஏற்படுத்த மாட்டான், தாய்க்கு பிள்ளைகள் வந்து பகை ஏற்படுத்த மாட்டான். எந்த வீட்டில் ஆயத்தில் குறிச்சி வழமையாக ஓதப்படும் அந்த வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்பெல்லாம் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அப்படியே ஆசிரியர் அஜரத்தை கூப்பிடுற ஆஜரத்து ஒரு 1000 ஆயத்தில் குறிச்சி ஓதும் டெய்லி உட்காந்து, ஏன்னா எல்லாத்தையுமே சோபியர்ல நம்ம அஜத்து வந்து அவர் வீட்டு தான் சேர்த்தான் வரமாட்டான், அஜத்து வந்து அவர் வீட்டு சேர்த்தான் வரமாட்டான், உங்ககிட்ட வரதான் செய்வான். அதனால சகோதரர்களே, ஆயத்தில் குறிச்சியை மனதம் செய்து நம்முடைய வீடுகளில் ஓதணும். நபிசல்லா சொன்னாங்க ஒரு சம்பவம், புகாரில் வரக்கூடிய சம்பவம், புகாரிடைய அதிசல வருது, பிரபலமான சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். பைத்துல் மால் ஜக்காத்துடைய பைத்துல் மால் ஒரு முறை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல ஒப்படைக்கிறாங்க. ஜக்காத்துடைய பொருள் வந்திருக்குது, பைத்துல் மால் நிறைய பேரிச்சம்பழங்கள் குமிஞ்சு கிடக்குது, அந்த செக்யூரிட்டி பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு ஒப்படைக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு இரவுல பைத்துல் மால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, ஒரு திருடன் வர்றான். திருடன் வந்த உடனே நைசா போய் தெரியாம போய் அந்த குவியல் இருந்து ஒரு பகுதி அழுறான். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு கையங்கலமா போய் பிடிச்சிடுறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், பிடிச்ச உடனே அவன் என்ன பண்றான், ஐயோ நான் ரொம்ப ஏழை, எனக்கு நிறைய எக்கச்சக்கமான பிள்ளைங்க, அதனால நான் திருட வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அவன் கெஞ்சின உடனே அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு இறக்கப்பட்டு, சரி ஒளிஞ்சு போய் இனிமே வரக்கூடாது என்ன அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து உட்காரும் போது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அந்த நடந்த விவரத்தை சொல்றாங்க. யார சொல்ல ராத்திரி திருடன் மொத்தம் வந்தான், பைத்துல் மால் பணத்தை திருடன், பைத்துல் மால் சில பேரிச்சம்பளத்தை திருடனான், ஜக்காத்து பொருளை நான் கைங்கலமா பிடிச்சிட்டேன், கெஞ்சி நான் பாவமா இருந்துச்சு விட்டேன் யார சொல்லா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னைக்கு ராத்திரி வருவான் பார் அப்படின்னாங்க. இன்னைக்கு ராத்திரி வருவானாங்க, சாதாரணமே உஷாரா பார்த்துட்டு இருந்தாங்க. ரசூலா சொன்ன பிறகு கவனம் குறைவா இருப்பாங்களா, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டான் ரெண்டாம் நாள் சேர்த்து அந்த திருடன் வந்துட்டான். வந்த உடனே ரெண்டாம் நாள் பிடிச்சாங்க, இப்போ அதே மாதிரி கெஞ்சினான், ரெண்டாம் நாள் அதே மாதிரி கெஞ்சினான், நேற்று கெஞ்சினா அதிகமாக கெஞ்சினான். சரி இது கடைசி தடவை மௌனம், அடுத்த முறை வந்த தொலைச்சு விடுவேன் விட்டாங்க. மறுநாள் கால் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க இன்னைக்கு வருவான் பார் அப்படின்னாங்க. இன்னைக்கு வருவான் புகாரில் வரக்கூடிய அதிசயம் இருந்து பாருங்க, வாய்ப்பு கிடைச்சா. மூணாவது நாள் வர்றான், அதே திருட மூணாவது நாள் வர்றான். வந்தான இப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, மௌனம் இனி ஒரு சான்ஸே கிடையாது, ரெண்டு தடவை ஏமாத்திட்டு விட்டுட போன போது இன்னைக்கு வந்திருக்கியா, கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற உடனே அவன் சொல்றான், அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன், அந்த விஷயத்தை நீங்க பின்பற்றீங்கடா ஃபாலோ பண்ணீங்கடா நான் மட்டுமல்ல எந்த திருடனுமே வரமாட்டான் அப்படி. அது என்ன சொல்லு, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். அபூ ஹுரைரா பார்த்தாங்க பரவாயில்ல, நல்ல விஷயம் சொல்லி தந்திருக்கானே, சரி அதனால உன்னை விடுறப்போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இதையோ சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய ஆத்தரைஸ் கிடைக்கணும்ல. மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், நீங்க சொல்ல மாதிரி திருட வந்தான், ஆனா இப்ப ஒரு ஆயத்தை சொல்லி கொடுத்துருக்கான், இந்த ஆயத்தை நீ ஓதுனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கத சதக வஹுவ கதூபன், அவன் பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் உண்மையை சொல்லிவிட்டான். வந்தது யாரு, சைத்தான், பொய்யன், பொய் சொல்றதான் அவனுடைய இயல்பு. ஆனா இந்த விஷயத்தில் என்ன சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், ஆயத்தில் குறிச்சு ஓதுனா நான் வரமானன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்ல பாருங்க, அது உண்மைதான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெரிஃபை பண்ணிட்டாங்க, அத்தன்டிக்கேட்டட் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்றா சகோதரர்களே, ஆயத்தில் குர்சி என்பது ஷைத்தானை விரட்டுவதற்கான ஒரு அற்புதமான கருவி. ஷைத்தான் கிட்ட வரமாட்டான், ஏன், அந்த ஆயத்தில் குர்சியில அப்படி அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் சொல்லப்பட்டிருந்த ஆயத்தில் குர்சியில. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத்தில் குர்சியை வழமையாக ஓதி வாருங்கள் அப்படின்னாங்க. அப்படி என்ன இந்த ஆயத்தில் குர்சியில, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன், மூமின்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக செலவழியுங்கள். எதுக்கு முன்னாடி, மின் கப்லி அன் யாத்திய யௌம், ஒரு நாள் வருவதற்கு முன்பாக, திடீர்னு ஒரு நாள் வந்துடும், அந்த நாள் வந்துட்டா, லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் ஒலா ஷஃபா, அந்த நாளிலே எந்த விதமான வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் டீலிங் நடக்க முடியாது, ஒலா ஹுல்லத்துன் யாரும் அங்க பிணை ஜாமீன் கொடுத்து விடுவிக்க முடியாது, ஒலா ஷஃபா எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் திடீரென்று வருவதற்கு முன்பாக உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தர்மம் செய்து உங்களுடைய ஆகரத்துக்காக சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன், அந்த ஆகரத்துடைய நாள் வந்துட்டா, கேமத்து நாள் வந்துட்டா, அங்க போய் ஏதாவது டீல் பண்ண முடியுமா, இதை தர அதை தாங்க, அதை தர இதை தாங்க, ஏதாவது நன்மையை விலை கொடுத்து வாங்க முடியுமா, இங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி அங்க போய் ஆகரத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் தர்றப்பா, எனக்கு ஒரே ஒரு நன்மை தான், சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாராவது தருவானா, உன் 10 லட்சம் ரூபாய் குப்பையில ஒன்று போடு நரகத்துல போட்டு எரி அப்படின்ட்டுருவான், சொல்வானா இல்லையா. ஏன்னா ரப்பல் ஆலமீன் சொல்றான் அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ பனீஹி வ ஸாஹிபத்திஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷானு யுஹ்னீஹி. அல்லாஹ் சொல்றான், அந்த நாளிலே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி, நீ உலகத்துல நண்பர்களுக்கு நண்பர் என்ன பண்றோம், உதவி செய்வோம், மனைவி கணவனுக்கு உதவி செய்வாள், கணவன் மனைவிக்கு உதவி செய்வார் கஷ்டம் சொன்னா, சகோதரர்களுக்கு மத்தியில் உதவி செஞ்சுப்போம், தாய் பிள்ளைகளுக்கு மத்தியில் உறவு சொல்ல வேண்டியதே இல்லை, தாய் அப்படி பிள்ளைக்காண்டி உயிரை விடுவா, பிள்ளையும் அந்த மாதிரி தாய்க்காண்டி என்ன பண்ணுவான், அவ்வளவு பாசமா இருப்பான், அன்பா இருப்பான் உலகத்துல. ஆனா அந்த கியாமத்து நாளிலே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுவான், வ உம்மிஹி தன்னுடைய தாயை பார்த்து விரண்டோடுவான், எங்க தாய் பார்த்து அவர் நன்மையை நோக்கி எடுத்து தொலைச்சிட போறா, எனக்கே அல்லாடிக்கிட்டு இருக்கேன் நன்மையா தீமையா, இது அல்லாஹ் நிற்கும் போது நன்மை அதிகமா தீமை இருக்குமான்னு தெரியல, தாய் பார்த்தா அவங்க நன்மை கேட்ட போறா பார்த்து பயந்து ஓடுவான், தாய் மகனை பார்த்து பயந்து ஓடுவான். அல்லாஹ் சொல்றான் அந்த கியாமத்து நாளிலே, வ ஸாஹிபத்திஹி மனைவியை பார்த்து பயந்து ஓடுவான், ஐயையோ வந்து பார்த்து காசு உலகத்திலே காசு கேட்டு நச்சரிச்சா நன்மை கிட்ட நச்சரிச்சு போறா பயந்து ஓடுவான், படி பிள்ளைகளை பார்த்து பயந்து ஓடுவான், தாய் பிள்ளைய பார்த்து பயந்து ஓடுவான், பிள்ளை தாயை பார்த்து பயந்து ஓடுவான். ஏன், லிகுல்லிம்ரையின் மின்ஹும் யௌமைதின் ஷானு யுஹ்னிஹி, அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னை பற்றிய கவலை மட்டுமே மிகைத்திருக்கும். யானப்சி யானப்சி, நான் மட்டும் தப்பிச்சா போதும், யாரு என்ன மட்டும் காப்பாத்து, என்ன மட்டும் காப்பாத்து, நான் தப்பிச்சா போதும், லிகுல்லிம்ரி மின்ஹும் ஷானு யுஹ்னிஹி, அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றிய கவலை மட்டுமே மிகைத்திருக்கும். அந்த கியாமத்தினால் வருவதற்கு முன்பாக, ஒலா பைஆன், அங்க எந்த விதமான வியாபார டீலிங் பண்ண முடியாது, ஒலா ஹுல்லத்துன், யாரும் ஜாமீன் கொடுத்து ஜாமீன் வாங்க முடியாது, ஒலா ஷஃபா, எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகைய ஒரு நாள் திடீரென்று வருவதற்கு முன்பாக, மூமின்களே அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்து பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து பழகிக் கொள்ளுங்கள். இங்க தர்மம் செலவுன்னு சொல்றது, நீங்க ஜும்மா பையன் சொன்ன பாருங்க, தர்மம் செலவுன்னு அல்லாஹ் சொல்றது வெறும் செல்வத்தை மட்டுமல்ல, மிம்மா ரசக்கனாகும், நாம் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தோமோ, எதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பயன்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய சமுதாயத்துக்காக பயன்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள். செல்வத்தை மட்டுமல்ல, எதை உங்களுக்கு நேரத்தை கொடுத்தனா நேரத்தை செலவழிங்க, வாலிபத்தை கொடுத்தனா வாலிபத்தை செலவழிங்க, செல்வத்தை கொடுத்தனா செல்வத்தை செலவழிங்க, கல்வியை கொடுத்தனா கல்வியை செலவழிங்க, அறிவு ஆற்றல் கொடுத்தனா அறிவாற்றல் செலவழிங்க. உங்களுக்கு எதை நாம் கொடுத்திருக்கிறோமோ அதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள். அத்தகைய நாள் வருவதற்கு முன்பாக ஒல் காஃபிரோன ஹுமது வாலிமோன், யார் இதை நிராகரிக்கிறார்களோ அவர்தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தில் குறிச்சி ஆரம்பிக்கிறான். இந்த ஆயத்தில் குறிச்சிங்கிறது ஒரே ஆயத்துங்க, 255வது ஆயத்து ஒரே ஆயத்து தான். ஆனா இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 ஜும்லாவா 10 வாசகங்களா அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தில் குறிச்சில 10 வாசகங்கள் சொல்றான். ஒவ்வொரு வாசகம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை, அல்லாஹ் அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை. இந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம உள்ளத்தில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதா? அல்லாஹ் அவனை தவிர இறைவன் யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே ஏற்படாது, ஏன்னா நாம தான். ஆனா இந்த வார்த்தை தான், அல்லாஹ் அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ற இந்த ஒரு வார்த்தை தான் தன்னுடைய சகோதரியையும் தன்னுடைய மச்சானையும் வெட்டுவதற்காக வந்த உமர் ரதியல்லாஹு தலைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியது. ரசூல்லா வெட்டுறதுக்காண்டி வர்றாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல்லா வெட்டுறதுக்காண்டி வர்றாங்க. வரும்போது அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, எங்க போற, முகமது வெட்ட போறேன். முகமது வெட்டதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உன் தங்கச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிச்சு அது தெரியுமா உனக்கு? என்னது, ஏன் தங்கச்சியா? ஆமா, போய் பாரு, வீட்டுல போய் பாரு. நேரம் வீட்டுக்கு வர்றாங்க, அங்க ஹப்பா பேபின் அரத் ரதியல்லாஹு உமர் அல்லாட தங்கச்சி ஃபாத்திமா, இது ரசூல்லாடைய மகள் ஃபாத்திமா இல்ல, வேற ஃபாத்திமா, உமர் அல்லாட தங்கச்சி ஃபாத்திமாவுக்கும் அவங்களுடைய மச்சானுக்கும் தங்கச்சி கணவனுக்கும் குரான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உமர் வர்றாங்க, ரதியல்லாஹு அன்ஹு, என்ன இது டக்குனு ஹப்பாபில் அடுத்த அப்பா பலகீனமான சஹாபி, ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப பலகீனமான சஹாபி, பாவம் ஓடி போய் கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. உமர் சாதாரண ஆளா, என்ன முரட்டாளு, ஒரு அடி அடிச்சா அவங்கள தாங்க முடியுமா? ரவுடி, பெரிய ரவுடி அரபு நாட்டில் மக்கால, அந்த மாதிரி ஆளு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கதவுக்கு பின்னாடி. என்னது காட்டு, குரான்ல கையில குரான் பிரதி இருக்குது, அந்த மாதிரி தரமாட்டேங்கிறாங்க. பலாரு அடிக்கிறாங்க, காது கிழிஞ்சு ரத்தமா ஓடுது. யாருக்கு? சகோதரிக்கு, தன்னோட தங்கச்சிக்கு காது கிழிஞ்சு ரத்தமா ஓடுது. மச்சான் தடுக்கிறாரு, மச்சான் ஒரு அடி பலாருந்து அவர் மூலையில போய் விழுந்துறாரு. பாவம், கோவம் தாங்க முடியல. எந்த முகமத கொள்றதுக்காண்ட வந்திருக்கணும், அந்த முகமத மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? வெறி, கோபம் தாங்க முடியல. அவர் கோபம் கூட எது வேலை இருந்துச்சுன்னா, ஏதோ பேப்பரை மறைக்கிறாங்களோ கூட, அதை கொடு, இவங்க பேப்பர் மறைக்கிறாங்க, பேப்பரை மீன் அந்த எழுதின எதையாவது எழுதி வச்சிருப்பாங்க, குரான் ஆயத்தை மறைக்கிறாங்க, அது கூட நான் தரமாட்டேன், மறைக்கிறாங்க, புடுக்குறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு வேகம் வருது, உமரதன தங்கச்சிக்கு, நீ நஜீஸ், நீ நஜீஸ், அல்லாட குரான தொடர்ந்து உங்களுக்கு அருகதை கிடையாது. அப்படியே உமர கைகள் ஆடி போயிடுது, ஏன் தங்கச்சா பேசுறா இப்படி? அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானோட உணர்வு, நான் தரமாட்டேன், அடிச்சு கொண்டாலும் நான் தரமாட்டேன், நஜீஸ், அல்லாட குரான் கையில தரமாட்டேன். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹான தஆலா அந்த அம்மாவுக்கு அவ்வளவு வேகத்தை கொடுத்தான். அந்த வேகம் உமரனோட உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது. என்னமா சொல்ற, என்ன இது? கடைசியில் ஒரு வழியா படிச்சு காட்டுறாங்க, இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன, சூர தாஹால வரக்கூடிய ஆயத்து, இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன, நிச்சயமா நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இறைவன் யாரும் இல்லை. அதே தான் இது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர அல்லாஹ், அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை. இந்த வார்த்தை சகோதரர்களே, கல் நெஞ்சக்காரராக ரவுடியாக அராஜகக்காரராக வந்த உமர் ரதி அல்லாஹு எப்படி மாத்தனான்? இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபாவை அல்லாஹ் மாத்தனான். உலகமே பார்த்து பயந்துச்சு அவங்களை பார்த்து, இஸ்லாம் எதிரிகளே பார்த்து பயந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹலீஃபாவாக உமர் ரதி அல்லாஹு அல்லாஹ் மாத்தனான். காரணம், அல்லாஹ்வுடைய இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனம் அவன் உள்ளத்தை நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த வார்த்தை தான் இது, அதே அர்த்தம் தான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை. முதல் வாசகம். இரண்டாவது சொல்றான், அல் ஹையுல் கையூம், அவன் எப்பொழுதும் உயிருள்ளவன், எப்பொழுதும் நிலையானவன். அல் ஹையுல் கையூம், இந்த அல் ஹையுல் கையூம் பாருங்க, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால உள்ளது. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி தஆலா 99 இஸ்மன் மன் ஹஃபிதஹா தகல் அல் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. யார் அந்த திருநாமங்களை மனனம் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அந்த 99 திருநாமங்களை யார் மனப்பாடம் பண்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவார். சஹி முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ். நமக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. 99 திருநாமங்கள் நமக்கு தெரியாது, எத்தனை பேர் நமக்கு தெரியாது. அந்த 99 திருநாமங்கள்ல உள்ளதான் அல் ஹையுல் கையூம், எப்பொழுதும் உயிர், என்றென்றும் நிலைத்திருப்பவன், எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ் என்ன கிடையாதுங்க, அல்லாஹ் என்ன கிடையாது, மௌத்து கிடையாது, மரணம் கிடையாது. அல்லாஹ்க்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எப்படி அல்லாஹுக்கு இறுதி கிடையாதோ அல்லாஹ்க்கு ஆரம்பமும் கிடையாது. அல்லாஹ்க்கு இறுதி கிடையாதோ அதே மாதிரி ஆரம்பமும் கிடையாது. அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அல்லாஹ்க்கு எப்படி இறப்பு கிடையாதோ அதே மாதிரி பிறப்பும் கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான் அல் ஹையுல் கையூம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரம் சொல்லிருக்காங்க, இஸ்முல் ஆலம்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களிலேயே மகத்தான பெயர் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் சொல்லி, அந்த இஸ்முல் ஆலத்தை சொல்லி அல்லாஹ்வுட துஆ கேட்டா துஆ உடனே கபூல் ஆகும் சொல்லி. அந்த இஸ்முல் ஆலம் எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி லைலத்துல் கத்ர் இரவு எதுங்கிறது அல்லாஹ் எனக்கு மறக்கடிச்சிட்டானோ அதே மாதிரி அந்த இஸ்முல் ஆலம் எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ் அதை மறைச்சு வச்சுட்டான். ஆனா 99 பேர்ல தான் இருக்குது. ஒவ்வொரு அறிஞர்களும் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்றாங்க, இல்ல இதுதான் இஸ்முல் ஆலம், அர் ரஹ்மான்ங்கிற இஸ்முல் ஆலம், அர் ரஹீம்ங்கிற இஸ்முல் ஆலம், இல்ல அல்லாங்கிற வார்த்தை தான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு ஒவ்வொரு அறிஞர்களும் அவர் அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. இது இஸ்முல் ஆலம், இஸ்முல் ஆலம் மகத்தான பெயர்னு அர்த்தம். இஸ்முல் ஆலம் மகத்தான பெயர், இதுதான் இஸ்முல் ஆலம், இதுதான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் ஹையுல் கையூம் என்பதுதான் இஸ்முல் ஆலம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் அல் ஹையுல் கையூம் என்பதுதான் இஸ்முல் ஆலம். ஏன் சொன்னா, பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் கடுமையான சூழ்நிலை, இங்க 313 சஹாபாக்கள் உடஞ்சி போன கத்தி, துருப்பிடிச்ச வாள், குருட்டு ஒட்டகம், செவிட்டு கழுத, இதை வச்சு பலகீனமான மக்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒரு பேரிச்ச பழத்தை 3 நாளைக்கு சூப்பி சூப்பி சாப்பிட வேண்டிய பசி பட்டினி, இந்த சூழ்நிலையிலே இங்க இவ்வளவு பலகீனமா இருக்கிறாங்க. எதிரிகள் படைய பார்த்தா 1000 பேர் கொண்ட படை அப்படியே ஜெகஜாலமா வந்திருக்கிறான், கடுமையான ஆயுதங்களோட வந்திருக்கிறான். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான்னு பாக்கிறாங்கிறதுக்காண்டி நான் விசலாசத்தை பார்க்க போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஜ்தால விழுந்து இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். ஹதீஸ்களே வருது, யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மத்திக நஸ்தகீத், யா அல்லாஹ் உயிருள்ளவனே, என்றென்றும் நிலைத்திருப்பவனே, பி ரஹ்மத்திக நஸ்தகீத், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கின்றேன், துவா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலா இதே துவாவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் போர்ல எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான், மலக்குகளை இறக்கி அல்லாஹ் உதவி செஞ்சான். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த யா ஹய்யு யா கய்யூம்ங்கிற வார்த்தை தான் என்னவா இருக்க முடியும், இஸ்முல் ஆலமா இருக்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சோ அந்த அந்த அடிப்படையில் இந்த அல் ஹய்யுல் கய்யூம் என்பது அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்களில் உள்ளது, மிக விசேஷமான பேரு. இதெல்லாம் பாருங்க, நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள், இடையூறுகள்லாம் ஏற்படும் நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகத்தில் வச்சு அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை சொல்லி, அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய துஆ கேட்கும் பொழுது நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் பிரச்சனை தீர்த்து வைப்பான், நமக்கு அல்லாஹ் தீர்த்து வைப்பான். ஆனால் என்னண்டா, நமக்கு அதை அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழி என்ன அது நமக்கு தெரியறதில்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. பிரச்சனை இல்லாத மனதும் உலகத்தில் யாரும் உண்டா, கஷ்டப்படாத மனசு உலகத்தில் உண்டா? அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே எந்த பிரச்சனைகளை எந்த ரப்பல் ஆலமீன் அனுப்பினானோ அவன் தான் அந்த பிரச்சனை வெளிவரத்துக்கான வழிகளையும் சொல்றான். பிரச்சனை அனுப்புறது அல்லாஹ் தானங்க, நம்மளா உருவாக்கிறது பிரச்சனை. நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனையின் காரணம் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் அந்த பிரச்சனை தர்றான், அல்லாஹ் தான் ப்ராப்ளத்தை உருவாக்குறான், அல்லாஹ் தான் அந்த இன்னல்களை நமக்கு ஏற்படுத்துறான். அந்த இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துற ரப்பல் ஆலமீன் தான். அதிலிருந்து எப்படி வரணுங்கிற வழியும் சொல்லி தர்றான். நம்ம இன்னலை இடையூறையும் பார்த்து அரண்டரமே தவிர அதிலிருந்து எப்படி வெளியாகணுங்கிற வழி நமக்கு தெரியறது இல்லை, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது இல்லை. அதுக்கு மாற்றமா நம்ம ஒரு மாற்று வழி ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ் நம்ம மேல இறக்கப்படுறது மேல கோவப்படுறான். உதாரணமா ஒரு அத்தா பையனை அடிக்கிறாருங்க, பிள்ளைய அடிக்கிறாருங்க, கம்ப வச்சு அடிக்கிறாரு. அடிக்கிறது யாரு, அத்தா. புள்ள மேல விழுறது எது, எது விழுது, குச்சி விழுது. அந்த குச்சி தான் வேதனை ஏற்படுத்துது. புள்ள இந்த குச்சி தானே விழுதுங்கன்னு பயந்து ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்டு அந்த குச்சியை போய் பிடிச்சாண்டா அத்தாருக்கு இறக்கம் வருமா கோவம் வருமா, என்ன வருங்க, கோவம் வரும். குச்சி அப்படிங்கிற குச்சி விடு, திரும்ப அடிப்பாரு டாடி. அந்த பையன் நினைக்கிறான்டா இந்த குச்சி தான் மேல உழுது, குச்சி தடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த குச்சியை அடிக்கிறது அல்லாவுடைய கை, அந்த தந்தையுடைய கையும் தெரியறது இல்ல. இதே மாதிரிதான் சகோதரர்களே, குச்சிங்கிறது பிரச்சனை, அடிக்கிறது அந்த பிரச்சனை அனுப்ப ரப்பல் ஆலமீன். நாம பிரச்சனை போய் பிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்படுவானா இறக்கப்படுவானா? கோபப்படுவான். அதுக்கு பதிலாக அந்த குழந்தை குச்சியை பிடிக்கிறது பதிலா அத்தாவுடைய காலை பிடிச்சிச்சு. அத்தா தெரியாம செஞ்சிருந்தா அடிக்க மாட்டேன்தா, அடிக்காதாங்குது. அப்ப என்ன பண்ற அத்தா? இறக்கப்படுவார். அவ எதை பிடிக்கணும்னு தெரிஞ்சு தெரிஞ்சா பிரச்சனை தீந்துடும். நாம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய காலை பிடிக்கிறது பதிலா குச்சியை போய் பிடிக்கிறோம். அல்லாஹ் அடிக்காத அடிக்காதன்னு அல்லாஹ் கோபம் வருமா இறக்கம் வருமா? இது சாதாரண லாஜிக்கு. அதனால பிரச்சனைகளை உருவாக்குறவன், கஷ்டங்களை உருவாக்குறவன், எல்லா இடையூறுகளையும் இன்னர்களை ஏற்படுத்துற ரப்பல் ஆலமீன், அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியாகணும்னு சொல்லி வழி தெரியாம நாம் மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோம், மேலும் மேலும் இடையூறுகளை இன்னர்களை ஏற்படுத்திக்கிறோம். அதனாலதான் சகோதரர்களே, அல் ஹையுல் கையூம் என்பது அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர். அந்த பெயரை சொல்லி நாம் துவா செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் நிவர்த்திச்சு கொடுப்பான். இரண்டாவது விஷயம், மூணாவது, லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது பெருந்தூக்கமும் கிடையாது. சிறு தூக்கம் சொன்னா நம்ம பயான்ல உட்கார்ந்து தூங்குறோம் பாருங்க, அந்த தூக்கம். சிறு தூக்கங்கிறது முங்கே உட்கார்ந்து இருப்பாரு, உடம்பு உட்கார்ந்து இருக்கிறோம், சில சமயம் கண்ணும் பார்த்துட்டே இருக்கும், தூங்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தூக்கம் உண்டு, கண்ணு பார்த்துட்டே இருக்கும், தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த இந்த தூக்கம் தான் சிறு தூக்கம். நாங்க மதரசால ஓதும் போது, தேவபுதத்தில் ஓதும் போது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000-1500 மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அசரத் பாடம் நடத்துவாங்க, மைக்கில் பாடம் ஹதீஸ் வாசிப்பாங்க, பாடம் நடத்துவாங்க, நல்ல தூக்கம் வரும், தூங்கிட்டே இருப்போம். பாடம் முடிஞ்ச உடனே அட்டண்டன்ஸ் இருப்பாங்க பாருங்க, எல்லாம் முழிப்பு வந்துடும். ஏன்னா அட்டண்டன்ஸ் ஆப்சன் விழுந்துடுவாங்க, அது அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க, அப்போ கவனமாக இருக்கும். இப்போ அதை சொல்லுவாங்க, இந்த கொல்லம்பற்றையில் பார்த்துருக்கீங்களா? கொல்லம்பற்றையில் கொல்லம் டம்மு டம்முன்னு போட்டு அடிப்பான், அவன் பக்கத்தில் நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கும், நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கும், டம்மு டம்முன்னு அடிப்பான், அந்த சத்தம் அதுக்கு டிஸ்டர்பே பண்ணாது, நல்லா தூங்கிட்டு இருக்கும். அவன் அடிக்கிறத நிறுத்திட்டு டிஃபன் பாக்ஸ் திறப்பான், அந்த சத்தம் கட்டுற முடிச்சிடும் நாய். ஏன் அதுக்கு தேவை? அதுதான் அதுக்கு தேவை. கொல்ல அடிக்கிற டம்மு டம்மு அடிக்கிற சத்தம் இல்லை, அதுக்கு தேவையில்லை. எப்படின்னா அடிச்சிட்டு போ, நிம்மதியா தூங்கும். ஆனா அந்த டிஃபன் பாக்ஸ் சத்தம் திறந்த உடனே, ஆஹா நம்ம நேரம் வந்துருச்சு, எலும்பு கிளம்பு போடுவான் அப்படின்னு உட்காந்துரும். இந்த மாதிரி கொல்லப்பட்ட நாய் மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு, ஏன்னா அட்டன்ஸ் எடுக்க முடிச்சிடும்ல. அதனால அந்த மாதிரி இந்த உட்கார்ந்துட்டே தூக்குற அரவரை தூக்குறது பாருங்க, இந்த தூக்கம் அல்லாஹ் கிடையாது. ஏன் அந்த தூக்கம் எதனால வருது? டயர்ட்னஸ்னால. உட்கார்ந்துட்டு எங்க தூங்குறோம்? டயர்ட்னஸ்னால. அல்லாஹ்க்கு டயர்ட்னஸ் உண்டா? அல்லாஹ் ஓய்வு தேவையா? இல்ல. லா தாஹுது சினத்தோன், அல்லாஹுக்கு எந்த சிறு தூக்கம் கிடையாது. ஒலா நவும், நவும்னாக்கா நல்ல பெட்டை போட்டு தலகாணியை போட்டு அழகா பத்தி தூங்குறது, இதான் நவும். இந்த தூக்கமும் கிடையாது. ஏன் இருந்தா அல்லாஹ் என்னங்க, அர்ஜென்ட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு அல்லாஹ் என் பிள்ளைய காப்பாத்தல்லா அல்லாட செய்தி வரும், அல்லாஹ் ரெஸ்ட் எடுத்துருக்கான் காலையில் கேளு, அல்லாஹ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் காலையில் கூப்பிடு சொல்லுவானா இல்லையா? அப்ப அதனால ரப்பல் ஆலமீனுக்கு தூக்கமும் கிடையாது சிறு தூக்கமும் கிடையாது. லா தாஹுது சினத்துன் வலா நௌம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியது. எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? வானத்தில் அனைத்தும் அவனுக்குரியது, பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்குரியது. அதான் சொன்னேன், ஏன் அல்லாஹ் ஜிஹாத கடமையாக்கனா? வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லாத்தையும் அவனுக்குரிய எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவனுக்கே இணை வச்சா, அவனுக்கே குஃபர் செஞ்சா, நிராகரிச்சா அல்லாஹ் ஒத்துப்பானா? அதனால்தான் வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்துமே அவனுக்குரியவை. அஞ்சாவது சொல்றான், மன் தல்லதி, ரொம்ப முக்கியமான விஷயம், அவனுடைய அனுமதியின்றி மறுமையிலே யார்தான் அவனிடத்தில் ஒருத்தர் மருத்தருக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியும், சிபாரிசு செய்ய முடியும், ஷஃபாத் யார் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? மறுமையிலே யார் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இப்பதான் சொன்னேன், அந்த நேரத்தில் அவனுக்கு அவனவனை பத்தி கவலைதான் இருக்கும். யாரால ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? உலகத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், என் ஃப்ரெண்டுங்க அதில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மறுமையில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் ரசூல்லா பண்ணுறாங்களே, ரசூல்லா சொல்கிறாங்களே, நான் வந்து மறுமையில் உங்களுக்கான சிபாரிசு செய்வேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நாங்களே. அது எப்படி அப்படின்டா, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ரசூல்லா மட்டும் இல்லை சார், ஹமாரா பாவா ஹே, ஓ பாவாக்கோ உனக்கா தாமன் பக்கடைத்தோ உனக்கு கீச்சு கீச்சுக்கோ காலேஜ் ஆயிங்க, ஜன்னத்துக்குள்ளே ஜாயிங்க, அவரு ஜுப்பாவை பிடிச்சிட்டா போதும், அவர் இழுத்துட்டு எங்க கூட சேர்த்துறாரு பாவா. பாவா நிலைமை நமக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது பாவா நிலைமை என்னண்டு. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, நீ கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இருக்குது. பாதிரிகள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்கல்ல, பாதிரிகள்கிட்ட போய் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்து பாவா நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாரு, போ உன்னை கர்த்தர் மன்னிச்சுட்டாரு ஆசீர்வச்சிட்டாரு இல்ல உனக்கு அந்த தண்டனை சொல்லி அனுப்புவாரு. அந்த மாதிரி ஒருத்தமே ஒரு பாதிரியார்ட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டானா, எப்படி ஃபாதரே நான் வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டேன் என்ன கர்த்தர் மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டானா, அடப்பா இவ்வளோ பேர் தப்பு செஞ்சுவிட்ட உன்னை மறுமையில உனக்கு மாட்டு வண்டியில மாட்டுக்கு பதிலாக உன்னை பூட்டி நீ இந்த மாட்டு வண்டி இழுத்துட்டு போனோம் இதான் உனக்கு தண்டனைன்னு தரான். மறுமையில் அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணா, அவர் மாட்டு வண்டியில மாட்டை அவுத்து விட்டுட்டு மாட்டு வண்டியில இவரை மாட்டி விட்டானா, இவர் இழுத்துட்டு போனாரான் எதுக்காண்டி என்ன பார்த்துக்காண்டி, ஒரு கண்ணு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துக்காண்டி. இவர் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறாரா, பக்கத்துல இன்னொருத்தர் புல்டோசர் இழுத்துட்டு வந்தாரான், யாரும் பார்த்தா இவர் சொன்ன ஃபாதர். அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்ததுக்கு இவருக்கு மாட்டு வண்டிண்டா, அவர் புல்டோசர் அவர் என்ன பண்ணிருப்பாரு அவரு. அப்போ மனுஷன் உலகத்துல மனுஷன் மனுஷனுக்கு பாவம் பண்ணி கொடுக்க முடியுமா, முடியாது. மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அஜர்த்திட்ட போய் நீ மன்றாடினாலும் எந்த தர்காலை போய் மன்றாடினாலும் எவ்வளவு பெரிய ஷேக்கிட்ட போய் மன்றாடினாலும் ஏ அல்லாவுடைய ரசூல்கிட்ட போய் மன்றாடினா கூட அல்லாஹ் ரசூலுக்கு அந்த உரிமை கிடையாது மன்னிக்கிறதுக்கு. அந்த அல்லாஹ் ரசூல் என்ன பண்ணுவாங்கடா, உனக்காக அவங்க அல்லாட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ் ரசூல் என்ன பண்ண முடியும், உனக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்க, யா அல்லாஹ் அவன் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு தான் கேட்க முடியுமே தவிர மன்னிச்சுட்டேன் போ என்று சொல்ற ஐஸ் யாருக்கு கூட கிடையாது, அல்லாஹ் ரசூல் கூட கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கஃபார், கஃபார்ங்கிறது மன்னிக்க கூடியவன். அந்த தன்மை அல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள்ல ஒன்னு அல் கஃபார், மன்னிக்க கூடியவன். அந்த வார்த்தையை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு இணைக்கிறது ஷிர்க் இது. அதனால மௌலூதுவது கூடாதுங்கற மௌலூதுவது அந்த கஃபாருல் ஹதாயா, பாவங்கள் எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான். யாரு ரசூலுல்லாஹ்? நௌது பில்லாஹ். அந்த கஃபாருல் ஹதாயா, கஃபாருங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு, அது ரசூலுல்லாஹ்வுடைய நினைக்கிறது ஷிர்க். அதனால மௌலூது கூடாதுங்கிற மௌலூது தப்புங்கிற மௌலூது இந்த மாதிரி வார்த்தைகள் வரதுனால சரி ஹயர். அப்ப ரப்புல் ஆலமீன் தான் பாவங்களை மன்னிக்கவங்கிறதுனால சகோதரர்களே அங்க யாரா போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்றாங்களே அப்படின்னு அல்லாஹ் சொன்னா இல்லா பிஇதுனிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினருக்கான ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அது எப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி கிடைச்ச பிறகு. அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா விளக்குறாங்க, புகாரியில ஹதீஸ்ல வருது. கியாமத் நாள்ல மனிதர்கள் எல்லாம் மாஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஜட்ஜ்மெண்ட், இன்னும் என்கொயரி ஆரம்பிக்காது, ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்புறம் என்கொயரி ஆரம்பிச்சிருக்காது. எல்லாம் மாஷர் மைதானத்தில் வேர்வெளியை தத்தளிச்சுட்டு இருப்பாங்க, அதிசல வருது அவர் அவருடைய பாவத்திற்கேற்றவாறு வேர்வெளியை மூழ்கி இருப்பார்கள், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அந்த கஷ்டத்தில் மக்கள்லாம் ஆதம் நபிட்டு போவாங்க, ஆதமே நபியே நீங்க தான் முதல்ல முதல் மனிதர் முதல் நபி, அல்லாஹ் உங்களை சந்தோஷமா படைச்சான் கண்ணியமா படைச்சான், உங்களுக்கு அல்லாஹ் மலக்குகளை சஜிதா செய்ய வச்சான், அவ்வளவு கண்ணியப்படுத்தினா உங்களுக்கு, நீங்க அல்லாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என்கொயரி ஆரம்பிக்கட்டும், விசாரணை ஆரம்பிக்கட்டும், அப்புறம் ஆரம்பிச்சு சொர்க்கமா நரகமா அப்புறம் முடிவு பண்ணிட்டோம், குறைஞ்சபட்சம் விசாரணை ஆரம்பிக்கட்டும், நீங்க அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ஆதம் அழைச்சிரும், அட போங்கப்பா நானே என்ன பண்ணிவிட்டேன், அல்லாஹ் நெருங்காதன்னு சொன்ன மரத்தை நெருங்கிவிட்டேன், சைத்தானுடைய இப்லீஸுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாயிட்டேன், நான் அதுக்கே நான் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து கேக்குறீங்களப்பா நூஹ் நபிட்ட போங்க, அவர் தான் 950 ஆண்டு உலகத்தில் வாழ்ந்தவர், மக்கள் நூறு நூறு நம்பிட்டு வருவாங்க, நபியே நீங்க அவ்வளோ தாவா செஞ்சீங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னீங்க, அவ்வளோ தியாகம் பண்ணீங்க, 950 ஆண்டுகள் வாழ்ந்தீங்க உலகத்துல, நீங்க அல்லாஹ் காண்டி சொல்லுங்க, அட போப்பா என் புள்ள காஃபிரா போயிட்டான், நான் அவனுக்காண்டி துவா செஞ்சு அல்லாட வாங்கி கட்டிக்கிட்டேன், என் புள்ள காஃபிரு அவனை அல்லாஹ் கப்பல்ல ஏத்திக்கிறேன்டேன், அல்லாஹ் ஏத்திக்காதன்டா ஏத்தக்கூடாதுன்ட்டான், முஸ்லீம் மட்டும் தான் ஏத்தனும் காஃபிரை ஏத்தக்கூடாதுன்ட்டான், எல்லாம் லேச இன்னும் இந்த அகலி அவன் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாம் ஏன் ரத்தம் என் புள்ள, அல்லாஹ் சொன்னா மடைய மாதிரி பேசாதன்னு அல்லாஹ் கண்டிச்சிட்டான், குரான்ல வருது சூரத்து நூஹ்ல, மடைய மாதிரி பேசாத சொந்தமே இல்லாம யார் ஈமான் கொண்டாரோ அவங்க தான் சொந்தம் அப்படின்னா, நான் செஞ்சு அந்த தப்புக்கு அல்லாட்ட மன்றாடிட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபியா தாண்டி கடைசியில ரசூலுல்லாஹ் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தோட ரசூலுல்லாஹ் நேரம் அல்லாட்ட போய் அல்லாஹ் நான் தான் கடைசி நபி, உனக்கு பியார நபி, உனக்கு பிடித்தமான நபி, எனக்கு நீ மகாம மஹமூதாங்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்கிற, எனக்கு அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்த, எனக்கு ஒரு அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்த அல்லாஹ், ஆகவே என் சிவாசியத் இல்ல சொன்னாங்க, நான் நேரம் அல்லாவுடைய அரசுல போய் சஜிதால விழுந்துருவேன், அல்லாவுடைய அரசுல போய் சஜிதால விழுந்துருவேன், மாஷா அல்லாஹ் அவன் எவ்வளோ காலம் நாடுவானோ அவ்வளோ காலம் என்ன சஜிதாலேயே விட்டுருவான், அல்லாஹ் எவ்வளோ காலம் அல்லாஹ் அறிவான், 5 மாசமா 5 வருஷமா 5 நிமிஷமா 500 வருஷமா அல்லாஹ் அறிவான், அவன் எவ்வளோ காலம் நாடுவானோ அவ்வளோ காலம் என்ன சஜிதாலேயே விட்டுருவான், சஜிதாலேயே கடந்த பிறகு அல்லாட்டு உத்தரவு வரும், இர்ஃபா ராஸக்யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், சல் துஆதா என்ன கேட்க போறீங்க கேளுங்க தர்றேன், வஷ்பாத்து ஷஃபா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்க ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாட்டு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே அல்லாட்டு என்ன பண்ணுவேன், யா அல்லாஹ் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரப்பே விசாரணை ஆரம்பியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆரம்பிப்பான். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் மகாம மஹமூதா என்ற உயர்ந்த அந்தஸ்து. இதுதான் மகாம் இன்னைக்கு தராவில ஓதுனாங்க, இன்னைக்கு தராவில ஓதுனாங்க, ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அய்யபஅஸக ரப்புக மகாம மஹமூதா. நபியே நீங்கள் இரவிலே தஹஜ்ஜு தொழுகையை நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுங்கள், நஃபிலான தஹஜ்ஜு தொழுகையை வழமையாக தொழுங்கள், அதன் மூலமாக அசா அய்யபஅஸக ரப்புக மகாம மஹமூதா, அல்லாஹ் உங்களுக்கு மகாம மஹமூதா என்ற உன்னதமான ஸ்தானத்தில் எழுப்புவான். இந்த ஆயத்து இறங்கினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்க சொல்லும் பொழுது மதின் என்ன சொல்ற அதே வார்த்தை ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க, பாங்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு பாங்குடைய துவா ஓதுங்க, அந்த துவால எப்படி வரும், அல்லாஹும ரப்பஹாதி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வசீலத வல் ஃபதீலா வபஅஸஹு மகாமம் மஹமூதன் அல்லதி வாத்தா, யா அல்லாஹ் எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கண்ணியத்தை சிறப்பை கொடுப்பாயாக, வபஅஸஹு மகாமம் மஹமூதன் அல்லதி வாத்தா, அவருக்கு நீ வாக்களித்த மகாம மஹமூதாவிலே அவரை எழுப்புவாயாக அப்படின்னு நீங்க துவா செய்யுங்க, உங்களுடைய துவா பரக்கத்தினால அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அப்படி யார் ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் இந்த துவாவை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் எனக்கு மகாம மஹமூதா தரும் பொழுது அவருக்கு நான் மறக்காமல் ஷஃபாத் செய்வேன். சுபஹானல்லாஹ், யார் இந்த துவாவை வளமையா ஓதுறாங்களோ, பாங்கு ஒவ்வொரு தடவை பாங்கு சொன்ன பிறகும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பாங்கு கேட்கும் போதும் இந்த துவா ஓதுறாங்களோ அதை நான் ஞாபகமா வச்சிருந்து அவருக்கு நன்றி கடன் செய்வேன். எப்படி எனக்கு மகாம மஹமூதா என்ற ஷஃபாத்துடைய அந்தஸ்து அல்லாஹ் தரும் பொழுது நான் அவருக்காக அந்த ஷஃபாத்தை பயன்படுத்துவேன், ஞாபகமா வச்சு கேட்பேன், வஜபத் அலைஹி ஷஃபா, அவருக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிபாயிடுச்சு ரஸூலுல்லாஹி சொன்னாங்க. சகோதரர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட ஷஃபாத், அப்படிப்பட்ட ரெக்கமெண்டேஷன், அப்படிப்பட்ட சிபாரிசு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அல்லாஹ் ரசூலே செய்ய முடியாது, அல்லாஹ் ரசூலே செய்ய முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யஷ்ஃபாஉ இன்தஹு இல்லா பிஇத்னிஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் தான் சிபாரிசு செய்ய முடியும். அஞ்சாவது விஷயம், ஆறாவது அல்லாஹ் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், முன்னால் உள்ளது பின்னால் உள்ளது அனைத்தையும் அறிந்தவன் அவன்தான். எல்லாமே முக்காலம் உணர்ந்தது யாரு, அல்லாஹ் மட்டும்தான், வேற யாருக்கும் முக்காலம் தெரியாது, மறைவான விஷயங்கள் தெரியாது, அனைத்து விரைய மறைவான விஷயங்கள் பகிரங்கமான விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். ஆனா இன்னைக்கு பரேலவின் ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்து ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்றாங்க, அந்த தர்கா இருக்கா மௌலூதுகள் இந்த பிதாத புரட்சியாளர் பரேலவிகள் அவங்க பேரு, இந்த பரேலவிகள் இருக்காங்க பாருங்க, இவங்களுடைய அக்கீதா இவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்முல் கைப் இருக்குது, அதான் மறைவானை பற்றிய ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு அப்படின்னு நம்புறது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்முல் கைப் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, மறைவான விஷயங்கள் பகிரங்கமான விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு இருக்கிறதா இருந்தாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அது இணையாக ஆயிடும், ஷிர்க் ஆயிடும், ரசூலுல்லாஹ்வே இருந்தாலும் சரி இணையாயிடும். சில சம்பவங்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை மறைவா சொன்னாங்க, இந்த விஷயத்தை மறைவா சொன்னாங்க, அது சில சம்பவங்கள் நடந்திருக்குது உண்டு. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாருக்குமே உண்டு. அது என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அறிவிக்கிறானோ அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சில விஷயங்களை மறைவான விஷயங்களை சில பேர் கத்து கொடுப்பான், அறிவிப்பான். இப்ப நான் சொல்றேங்க, எனக்கு என்ன உள் மனசு ஒரு மாதிரி என்னவோ செஞ்சிட்டு இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ காலையில இருந்து ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, எங்க வீட்டுல யாரோ குடும்பத்தில் யாரோ மூத்தா இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஒரு மணி நேரத்தில் மூத்து செய்தி வருது, உடனே மறைவான விஷயம் எனக்கு அறிஞ்சிட்டு நடத்தமா, சிறிது மாதிரி நடக்கும்ல, பார்த்தது இல்லையா, நடக்கும் நமக்கே தெரியும். அல்லது என்ன பண்றோம், வானம் மூட்டம் மேகம் மூட்டமா இருக்குது, இதை பார்த்து மழை பெய்யும் போல தெரியுது, மழை பெஞ்சிருச்சு, எவ்வளவு பெரிய அறிஞர் மறைவான விஷயம் சொல்ல முடியுமா, சில அடையாளங்களை வைத்து சில அனுமானங்களை வைத்து சொல்வதனால் இது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இல்ஹாம், இது அல்லாஹ் சிலருடைய உள்ளத்துல போடுவான். மறைவான விஷயமா தான் இருக்கும். ஆனா நமக்கு அது அல்லாஹ் அறிவிப்பா. இது அல்லாஹ் ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுத்தான், சஹாபாக்களும் சேர்ந்து நடந்திருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை மெம்பர்ல குதுபா ஓதிட்டு இருக்காங்க மஸ்ஜித் நபவியில. சாரியா ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபியுடைய தளபதியா போய் அல்லாஹ் மேல ஜிஹாதுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க போராடிட்டு இருக்காங்க, எதிரிகள் பயந்து ஓடுறாங்க. பின்னாடி ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பின்னாடி எதிரிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அது சாரியா ரலியல்லாஹு அன்ஹு தெரியல, திடீர்னு அவங்க தாக்குவாங்கன்னு தெரியல. மெம்பர்ல உமர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க, குத்துபா ஓதிட்டு இருக்கும் போது திடீர்னு யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், ஓ சாரியாவே மலையை நோக்கி பாருங்கள், மலையை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. திடீர்னு சஹாபாக்கள் ஒண்ணும் புரியல, என்னடா உமர் ரலியல்லாஹு திடீர்னு சாரியா அல் ஜபல் சாரியா அல் ஜபல்ங்கிறாங்களே அப்படின்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவங்க சொன்ன இந்த வார்த்தையை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இந்த சாரியா ரலியல்லாஹு அன்ஹு காதல போய் சேர்த்தான். சாரியா ரலியல்லாஹு மலையின் பக்கம் கவனம் செலுத்தினாங்க, அங்கு எதிரிகளை வென்றார்கள். இது உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த அற்புதம். இந்த அதிசயத்தை வச்சு உமர் ரலியல்லாஹு மறைவான விஷயங்களா தெரியும் சொல்ல முடியுமா? சொல்லிதான் உமர் ரலியல்லாஹு கொடுத்து விடுவாங்க நம்மள. பாதி அல்லாஹ்க்கு தெரிஞ்ச மறைவான விஷயம் எனக்கு தெரியும் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில தன்னாடிய மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவான். இதை வச்சு இவங்களுக்கு இல்முல் கைப் இருக்குது, மறைவான விஷயங்களை அறிஞ்சிக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. இன்னைக்கு இந்த ஷேக் மாருங்க, பீர் மாருங்க, தங்கல் மாருங்க, பொங்கல் மாருங்க, பூரா ஃப்ராட் பண்றது இதை வச்சுதாங்க. இவன் போய் உட்கார்ந்த உடனே பார்த்தோன்னு சொல்லுவான், நீங்க பெரிய பிரச்சனை மாட்டிருக்கீங்க அப்படின்வான். இது ஒரு சைக்காலஜி. நல்லா இருக்கும் ஷேக்கிட்ட போவானா? நல்லா ஒரு பிரச்சனை நல்லா சந்தோஷமா இருக்கிறான், எது ஷேக்கிட்ட போறான்? அப்ப பிரச்சனைகளும் வருவான். இந்த சைக்காலஜி வச்சுக்கிட்டு சொன்ன உடனே இவன் அப்படியே ஆஹா என்ன ஷேக்கப்பா மறைவானதெல்லாம் சொல்லிட்டாருப்பா அவரு, அப்படியே வெத்தில போட்டு பார்த்து சொல்றாரு. இந்த பாரு வெள்ள ஓடுதான் ஓடுது, கருப்பு ஓடுதான் ஓடுது. யாரையோ ஒருத்தன் உட்கார வச்சு பாவன் அவனுக்கு பைத்தியத்தை ஏற்படுத்தி மண்டையை குழப்பி அவன் சொல்றத பூரா திரும்ப சொல்லுவான். வெள்ளை தோடுதா கருப்பு தெரியுதா, வெள்ளையா தெரியறதா, அது கருப்பா தெரியுதா, இது மந்திரம் போட்டு பாரு, மை போட்டு பாரு, எல்லாம் சிறுக்கு சகோதரர், எல்லாம் சிறுக்கு. மறைவான விஷயங்கள் அல்லாஹ் வைத்தவர் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதான் அல்லாஹ் சொன்னா யாலமுமா பைன ஐதீஹிமுமா கல்பஹும், மறைவான விஷயங்கள், பகிரங்கமான விஷயங்கள், முன்னால் இருக்க விஷயங்கள், பின்னால் இருக்க விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு தான் தெரியும். இந்த விஷயத்த மறுபடியும் அல்லாஹ் ரிப்பீட் பண்றா பாருங்க. ஆறாவது விஷயம் இது. ஏழாவது விஷயமா மறுபடியும் ரிப்பீட் பண்ற பாருங்க, ஒலா யுஹய தூன விஷயம் மின் அல்மிஹி, ஒலா யுஹய தூன விஷயம் மின் அல்மிஹி, அவனுடைய அறிவிலிருந்து அவனுடைய ஞானத்திலிருந்து யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லா பிமாஷா, யாருக்கு அவன் நாடினாலும் அவர்களை தவிர. அல்லாவுடைய அறிவை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் யாருக்கு அல்லாஹ் நாடினாலும் அவர்களுக்கு தவிர. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மறைவான விஷயங்கள் சில சமயம் சொன்னாங்க. மறைவான விஷயம் சொன்னாங்க, தொழுகையில் நின்றாங்க, தொழுது முடிச்சோன்னு சொன்னாங்க, எனக்கு தொழுகையில தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னா உங்களில் சில பேர் ஒது ஒழுங்கா செய்யல, உங்களில் சில பேர் ஒது ஒழுங்கா செய்யல, அதனால எங்க எஃபெக்ட் ஆச்சு, என்னுடைய தொழுகையில் இடையூறு ஏற்படுத்திச்சு. ரசூலா யார் சொன்னாங்க? ரசூலா கண்டுபிடிச்சாங்களா? ஒருத்தர் காலையை பார்த்தாலும் கையை பார்த்து ஒழிச்சு பார்த்தாங்களா? ரசூலா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். அப்போ பின்னா நிற்கக்கூடிய மாமும் அதுல ஒரு சில பேர் பின்னால் பின்தொடர் தொடரக்கூடியவர்கள் ஒது ஒழுங்கா செய்யலண்டா, அந்த எஃபெக்ட் யாருக்கு பாதிக்கும்? முன்னாடி இமாமுக்கு பாதிக்கும். ரசூலா சொன்னாங்க. இது எப்படி தெரிஞ்சு ரசூலா ரசூலா பார்த்தாலும் ஒது செய்யலன்னு சொல்லி இல்ல, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். அதான் ஒலா யுஹய்துன பிஷய் மின் அல்மிஹி, அவனுடைய அறிவிலிருந்து அவனுடைய ஞானத்திலிருந்து எந்த ஒன்றையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லா பிமாஷா, அவன் நாடியது தவிர, அவன் நாடியவர்கள் நாடிய விஷயம் நல்லா கொடுப்பான். ஒசியா குர்சி சமாவாத்தி வல்லறது, இந்த வார்த்தையை வச்சுதான், குர்சிங்கிற வார்த்தையை வச்சுதான் இந்த ஆயத்துக்கே ஆயத்தில் குர்சின் பேர் வந்துச்சு. ஒசியா குர்சி சமாவாத்தி வல்லறது, அவனுடைய குர்சி இருக்கிறது, அவனுடைய சிம்மாசனம் வானம் பூமி அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளும். அப்படின்னா என்னங்க? அல்லாவுடைய குர்சினா என்ன? அரிஷ்னு ஒன்று இருக்குது, அரிஷ்னு ஒன்று இருக்குது, குர்சின்னு ஒன்று இருக்குது. அரிஷ்னா என்ன, குர்சினா என்ன? அல்லாஹ் அறிவான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகும்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் அரிசினா என்ன, குருசினா என்ன, இதெல்லாம் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுவான், அதே சொன்னோம்ல, இதான் என் குருசி பாத்துக்க, இதான் என் அரிசி பாத்துக்க. அல்லாஹ் நம்ம காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் ச தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர் லைலத்துல் பத்ர், 14ஆம் இரவு பௌர்ணமி இரவில் எப்படி நீங்கள் முழு சந்திரனை பார்ப்பீர்களோ அதுபோன்று உங்கள் இறைவனை நீங்கள் மறுமையிலே பார்ப்பீர்கள், சொர்க்கத்தில் பார்ப்பீங்கன்னு ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அப்படி கொடுக்கப்போ அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான்? நம்ம சொர்க்கத்தை சுத்தி காட்டுவான். டேய் குர்ஆன் சொன்ன மாதிரி இதான் அது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குரான் நம்ம விளங்கி வச்சிருக்கணும். அங்க போய் அல்லாஹ் குரான்ல எப்ப சொன்னா கேட்க கூடாது. அப்படியா குரான்ல சொன்னியா அப்படி கேட்க கூடாது. நம்ம குரான் தெரிஞ்சு வச்சு, ஆமா அல்லாஹ் அரிசுன்னு ஒண்ணு சொன்னா அந்த அரிசி தான் பாத்துக்க. குருசின்னு பார்த்து சொன்னல அன்னைக்கு பயன் பண்ணாரு காசிமி, அந்த குருசி தான் பாத்துக்க. அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்துல பாலாறு ஒடிஞ்சோன்னா பாலாறு பாத்துக்க. அல்லாஹ் நம்ம காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அப்ப அந்த அரிசு குருசி எப்படி இருக்கு விளங்குறதுக்கான உதாரணம் சொல்றாங்க. அரிசு என்பது சாரி குர்சி என்பது எப்படி என்றால் ஏழு வானங்கள் ஏழு பூமி, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் குர்சிக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னா, குர்சிக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னா, அல்ல ஒப்பிடு ரசூலுல்லாஹ் விளங்குறதுக்காண்டி ஒப்பிடு சொல்றாங்க. ஒரு பெரிய மைதானத்தில், ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் ஒரு சின்ன மோதிரத்தை கொண்டு ஒருத்தர் போட்டாரு. அவ்வளோ பெரிய மைதானத்தில் அந்த சின்ன மோதிரம் எவ்வளோ பெருசா இருக்குங்க, இவ்வளோ பெருசுதான் குர்சிக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம். இந்த சொல்ல புரியுதுங்களா? ஒரு பெரிய மைதானத்தில் சின்ன ஒரு மோதிரத்தை போட்டோம், சின்ன மோதிரத்தை போட்டா அந்த மோதிரம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மைதானத்துக்கு முன்னாடி எவ்வளவு சின்னதோ அதே மாதிரிதான் குர்சிக்கு முன்னால இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், சோலார் சிஸ்டம், மில்கி வே, அதுல உள்ள பிளானட்டுகள், அதுல உள்ள கிரகங்கள், அதுல உள்ள கோள்கள், இனி எத்தனை, செவ்வாய், யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூன், என்னென்னமோ பேருக்கு சொல்லாம, இவை அனைத்தும் குர்சிக்கு முன்னாடி ஒரு மைதானத்துல போட்ட சின்ன மோதிரத்தை போல. சரி, அதே மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் போட்ட சின்ன மோதிரத்தை போட்டுதான் என்னது, அரிசிக்கு முன்னாடி குருசி. குருசிக்கு முன்னாடி இந்த துனியா, இந்த பிரபஞ்சம், அரிசுக்கு அரிசுக்கு முன்னாடி குருசி என்பது. அதே மாதிரிதான் இந்த பிரம்மாண்டமான உலகம் பெரிய மைதானத்தில் எப்படி ஒரு சின்ன மோதிரத்தை போட்டா தெரியுமோ அதுதான் அரிசுக்கு முன்னாடி குருசி. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வசனத்தை சொல்றான், சாபிகு இலா மஃபிரத்தின் வ ஜன்னத்தின் அர்து வ சமாவாதி வல் அர்து. அல்லாஹ்வுடைய மஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாவத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின் அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது தெரியுமா, எவ்வளவு அகலம் தெரியுமா, அர்துஹா, அந்த சொர்க்கத்துடைய அகலம் எவ்வளவு பெருசு தெரியுமா, அஸ் சமாவாதி வல் அர்து, இந்த வானம் பூமி எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம் அப்படிங்கிறான். ஆனா சொர்க்கம் அவ்வளவு பெருசா, சொர்க்கம் அவ்வளவு பெருசா இல்ல, அதை விட பிரம்மாண்டமானது. அல்லாஹ் பண்ணிய வான பூமி அளவுக்குண்டா, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. ரெண்டு சின்ன குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை சொல்லுது, எங்க அத்தா ஊர்ல இருந்து நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு அப்படிங்குது. உடனே அந்த குழந்தை சொல்லு, எங்க அத்தா ஊர்ல இருந்து இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. பாத்துறீங்களா குழந்தைங்களை, இதெல்லாம் பார்த்த ரசிங்க பார்த்து, குழந்தைங்களை பார்த்து இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு அப்படிங்கும். உடனே அந்த குழந்தை சொல்லுவோம், எங்க அத்தா இந்த வீடு அளவுக்கு பெருசா வாங்கிட்டு வருவாரு. சொல்லுமா இல்லையா? ஏன், அதுக்கு தெரிஞ்ச பெருசு என்னதுதான், வீடுதான், அதுக்கு மேல பெருசு ஒன்று தெரியாது அதுக்கு. எங்க அத்தா அந்த வீடு அளவுக்கு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு, சொல்லுமா இல்லையா? அப்ப அந்த குழந்தையுடைய அறிவுக்கு அவ்வளவுதான் பெருசு. அந்த மாதிரி நம்முடைய அறிவுக்கு பெருசுங்கிறது வானபூமியும் தான், இந்த வானபூமி தான் பெருசா தெரியும், இதோட பெருசா தெரியாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொன்னா, சொர்க்கத்துடைய அகலத்தை சொல்லும் பொழுது வான பூமி அளவுக்கு தான் இல்ல. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வமா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய கற்பனையும் சிந்தித்து பார்க்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம், அவ்வளவு பிரம்மாண்டமானது. அதான் அல்லாஹ் சொன்னா, வசியா குருசி சமாவாத்தி வல் அரத், அவனுடைய குருசி இந்த வான பூமி அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளும், அவ்வளவு பெரியது. ஒலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, அந்த வானத்தையோ பூமியையோ அவற்றில் உள்ளவற்றையோ பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கஷ்டமான விஷயம் அல்ல. இவ்வளவு பிரம்மாண்டமான அல்லாஹ் எப்படிங்க பாதுகாக்கிறான், எத்தனை வாட்ச்மேன் போட்டிருக்கான், எத்தனை பேர் வச்சு அல்லாஹ், எத்தனை சிசிடிவி கேமரா வச்சிருக்கான், தேவையில்லை. ஒலா யஊதுஹு, அவனுக்கு எந்த சிரமம் கிடையாது பாதுகாக்கிறது. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் தான் மகத்தானவன், மிக்க மிக்க உயர்ந்தவன். இதுதான் இந்த ஆயத்தில் குர்சியுடைய அர்த்தம். இந்த ஆயத்தில் குர்சி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத் இருக்கிறதுனால இதை மனனம் செய்பவர் நிச்சயமாக மௌத்தான உடனே அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபை தந்தல்வானாக. எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபீக் தந்தல்வானாக. முக்கியமான கேள்வி, எல்லாம் தேவையான கேள்வி, கொஞ்சம் உட்காருங்க. மாதவிடாய் முடிந்த நிலையில் குளிப்பதற்கு முன்னால் கணவனுடன் சேரலாமா? அப்படி சேர்ந்தால் ரெண்டு முறை குளிப்பு கடமையா? அதாவது பிளீடிங் நின்றுடுச்சு, மென்சஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, இப்ப குளிக்கல, குளிக்காம கணவனோட சேர்ந்துடலாமா? அப்படி சேர்ந்தா ரெண்டு தடவை குளிக்கணுமா, இல்ல அது பாவமா அப்படின்னு கேட்கிறாங்க. சோலை இதுல வந்து இந்த விஷயத்துல வந்து எல்லா அறிஞர்களும், ஏகோபித்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா, பிளீடிங் நின்ன பிறகு குளிச்ச பிறகுதான் அவங்க இல்லற வாழ்க்கை கொள்ளணும், தாம்பத்தியம் கொள்ளணும். குளிக்காம அவங்க தாம்பத்தியம் பண்ணிட்டு ரெண்டு தடவை குளிச்சுக்கலாம், டபுள் தடவை குளிச்சுக்கலாம், அப்படி குளிக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. ஆனா இவன் அபோனி பரமத்தினாலே மட்டும் இல்ல, பிளீடிங் முடிஞ்ச உடனே அவசரமான நிலைமை, நிர்பந்தமான நிலைமை, உடல் கொள்ளலாமா, கொள்ளலாம், அதற்கு பிறகு குளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இவன் அபோனி பரமத்தினாலே கூட்டு மட்டும். மற்ற எல்லா உலமாக்களும், பெரும்பாலான உலமாக்கள் சொல்ற ஜுமூர் உலமான்னு சொல்லுவாங்க, எல்லா உலமாக்களும் சொல்றாங்க இல்ல, பிளீடிங் நின்ற பிறகு கூட அவங்க குளிச்சுட்டு தான் தாம்பத்தியம் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. சிறந்தது அதான், பேணுதல் அதான். குழந்தை பிறந்து 40வது நாள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் உபயோகித்த அனைத்தையும் ஓதிய நீரில் போட்டு கழுவ வேண்டும் என்று கூறுகிறார்களே, இதெல்லாம் காஃபியுடைய கலாச்சாரம். முதல்ல 40வது நாள் ஒண்ணு கிடையாதுங்க, சேலா என்னது, சில்லா, சில்லா, ஏன்னா 40 நாள் அந்த சில்லா முடியும், அந்த 40 நாள் சில்லா, அந்த சில்லால உள்ள சடங்குகள், சம்பிரதாயங்கள், குழந்தை பிறந்தா, இது எல்லாமே காஃபியுடைய பழக்கம். முதல்ல புரிஞ்சுங்க, இந்த 40 நாள் தொழுகை இல்லைங்கிறதே முதல்ல தப்பு. குழந்தை பிறந்தா 40 நாள் சில்லால இருக்கணும், 40 நாளைக்கு தீட்டு, அதுக்கப்புறம் தான் குளிச்சு சுத்தமாகணும், அதுவே முதல்ல தப்பு. எப்ப பிளீடி நிக்குதோ, எப்ப பிளீடி நிக்குதோ உடனே குளிச்சு சுத்தமாயிடலாம். உடனே 10 நாளே பிளீடி நின்றுச்சு, குழந்தை பிறந்து 10 நாளே பிளீடி நின்றுச்சு, 10 நாளே குளிச்சிடலாம், தொழுகை ஆரம்பிச்சிடலாம், அவனுக்கு தீட்டுல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதனால 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும், 40 நாளுக்கு பிறகு சடங்கு சம்பிரதாயம் செய்யணும், இதெல்லாம் காஃபிருடைய பழக்கம், இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்ய எண்ணிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்களா, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டது வந்து அவங்க இரண்டாவது திருமணம் செய்ய போறாங்கிறதுனால இல்லை. ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது, ஒரு சின்ன மனக்கசப்பு வருது. அந்த நேரத்தில் சொல்ல கோபப்படுறாங்க, என்ன சொல்றாங்க, பாத்திமாவை சந்தோஷப்படுத்தியவர் என்னை சந்தோஷப்படுத்தியவர் ஆவார், என்னை சந்தோஷப்படுத்தியவர் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தியவர் ஆவார், பாத்திமாவை கோபப்படுத்தியவர் என்னை கோபப்படுத்தியவர் ஆவார், என்னை கோபப்படுத்தியவர் அல்லாஹ் கோபப்படுத்தியவர் ஆவார், ஏன்னா பாத்திமா என்னுடைய ஈரல் துண்டு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அது அவங்களுடைய அந்த இயற்கையான அன்பை, தன்னுடைய மகள் மீது கொண்ட இயற்கையான அன்பரை சொல்ல சொல்றதுக்காண்டி அலி சொன்னாங்க. அதுல அலி சொல்றாங்க, ரலி அல்லாஹு சொல்றாங்க, நான் அன்னையிலிருந்து எப்ப இந்த வார்த்தை கேட்ட சூழ்நிலை அன்னையிலிருந்து நான் பாத்திமாவுடைய கோபத்துக்கே ஆளாக மாட்டேன் அப்படின்றாங்க அலி ரலி அல்லாஹு. இசை இஸ்லாத்தில் ஹராமா, இசை கேட்பவர்கள் இசைப்பவர்கள் இவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும் தண்டனை என்ன? இன்னைக்கு இசைங்கிறது பாருங்க, இது இசை போட்டோ இதெல்லாம் வந்து இந்த ஷைத்தான் இப்ளிஸ், எது எதுங்க, செல்போன். இந்த இப்ளி செல்போன்ங்கிற இப்ளிஸ் வந்த பிறகு இந்த போட்டோ எடுக்கிறது ஹராம்ங்கிறதே போயிடுச்சு, அது நமக்கு பாவமாவே தெரியுது. இன்னைக்கு எல்லாத்தையும் புதுசு புதுசு போட்டோ எடுக்க வேண்டியது, உடனே வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அனுப்ப வேண்டியது எல்லாத்துக்கும், அது ஹராமாவே தெரியறது இல்ல. அதே மாதிரி ரெண்டாவது இசை, வித்தியாச வித்தியாசமான இசை, வித்தியாச வித்தியாசமான ரிங்டோனு, வித்தியாச வித்தியாசமான பாட்டு, இது எல்லாமே நமக்கு ஹலாலிப்போம். சகோதரி அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த காலத்தில் 1000 செல்போன் வரட்டும், 1000 டெக்னாலஜி வரட்டும், இசையும் ஹராம் தான், அதே மாதிரி போட்டோ எடுக்கிறது ஹராம் தான். சூனியம் ரசூலா சொல்றாங்க, இன்னமா புஐஸ்து லியுகஸ்ஸிர மசாமிர ஷைத்தான், ஷைத்தானுடைய கருவிகளை உடைப்பதற்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னாங்க. ஷைத்தானுடைய கருவின்னு சொல்லி இசை கருவிகளை, ஷைத்தானுடைய இசை கருவிகளை உடைப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இசை கருவிகளை இசைப்பது மிகப்பெரிய ஹராமு, அந்த பாட்டு கேட்கறது மிகப்பெரிய ஹராமு. சூனியம் இஸ்லாத்தில் இல்லை என்றும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சூனியம் பற்றி வரும் ஹதீஸ் தவறு என்றும் கூறுகிறார்களே, அது சரியா? சொன்னவங்கள்ட்ட போய் கேளுங்க. சூனியம் இஸ்லாத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரசூலா காலத்துல சூனியம் இருந்துச்சு, ரசூலா இஸ்லாத்துக்கே சூனியம் வச்சாங்க, அது ஒரு கலை. ஆனா இப்ப அந்த கலை அழிஞ்சு போச்சு, அந்த கலை இப்ப கிடையாது. இப்ப எடுத்ததுலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பேதியா போயிட்டா போய்தோம், எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க, என்ன இளவே திண்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், ஒன்னு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க, இதெல்லாம் வந்து பைத்தியகரத்தமான நம்பிக்கை. இன்னைக்கு அந்த கலை கிடையாது, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் குணமாக்குவான். கண்டதுலாம் சூனியம் சூனியம் சூனியம் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆ, ரசூலா காலத்துல இருந்துச்சு சூனியங்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலா சொல்றாங்க. அந்த கலை யூதர்கள் ரொம்ப திறமையானவர் அந்த கலையில, இன்னைக்கு அந்த கலை இல்லை. ஏழைகளுக்கு உணவளிப்பதா நேர்ச்சி செய்யலாமா? தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை, நேர்ச்சி செய்யலாம், நேர்ச்சி நிறைவேற்றணும். இங்கு லண்டனில் ஜிஹாது செய்வது 6வது கடமை என்றும், இதை செய்பவர்கள் உயர்ந்த முஸ்லீம்கள் என்றும், மற்றவர்கள் தாழ்ந்த முஸ்லீம் என்று கூறுகின்றனர், விளக்கவும். உண்மைதான், ஜிஹாது செய்யறவங்க உயர்ந்த முஸ்லீம்கள், ஜிஹாது செய்யாதவர்கள் தாழ்ந்த முஸ்லீம்கள், அதான் அமல்களால் தாழ்ந்த முஸ்லீம்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போராடி ஜிஹாது செய்யக்கூடிய மனிதர்கள் மறுமையில நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் ஈக்குவலா இருக்க மாட்டாங்க, அவங்க அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து, ஏன்னா அமல்கள் அதிகம் இல்ல, தியாகம் அதிகம் இல்ல, அதனால அவங்க உயர்ந்தவர்கள் தான். நிச்சயமா அது உண்மையும் கூட சரியும் கூட. ஏன்னா ரசூல் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த லம் யக்ஸு லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் ஃபி நஃப்ஸிஹி அனில் கஸ்வி மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா. யார் ஒரு மரணிக்கிறார் வாழ்க்கையில ஒரு முறை கூட அல்லாஹ்வுடைய பார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடவில்லை, போர்க்களம் பார்க்கல, போராடணுங்கிற எண்ணமும் நியத்தும் இல்லை, அவர் ஜாஹிலியத்திலே மரணம் மரணிக்கிறார் ரசூலா சொன்னாங்க. அதனால அந்த எண்ணமாவது உள்ளத்துல குறைஞ்சிருக்குதான் செய்யணும். ஈது முபாரக் சொல்லக்கூடாதா இல்ல சொல்லலாமா? சில சொல்லக்கூடாது என்கிறார்களே. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்க கேளுங்க. ஈது முபாரக்னது முபாரக்கான ஈது, மகிழ்ச்சியான ஈது, பரக்கத்தான ஈதுங்கிற வாழ்த்து. அந்த வாழ்த்து ஈது அன்னைக்கு ரசூலா சொன்னாங்க, வாழ்த்துக்களை பரிமாறிக்கிங்க, முகப்பத்தை பரிமாறிக்கிங்க, அன்பை பரிமாறிக்கிங்கிறாங்க. அதனால ஈது முபாரக் சொல்லலாம், தப்பு கிடையாது. வாகனத்தில் செல்லும் பொழுது ஒருவர் சாலையை திடீரென்று கடந்து விடுகிறார், எதிர்பாராத விதமாக வண்டி மோதி அவர் இறந்து விடுகிறார். இப்போது வாகனம் ஓட்டுநர் மீது குற்றமா இஸ்லாத்தின் பார்வையில்? இது எங்கேயோ மோதிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். அதாவது அதனாலதான் வாகனத்துல போறவங்க கவனமா போகணும். தெரியாம மோதி அவர் இறந்துட்டா கூட இவர் மேல குற்றம் தான். ஆனால் இதுக்கு வந்து கத்தலுள் ஹத்தாய் என்று சொல்லப்படும், அதாவது தவறாக நிலைந்து நிகழ்ந்த கொலை. கொலைதான் இது. ஆனா என்ன கொலை? தவறாக நிகழ்ந்த கொலை. சரியத்துல கத்தலுள் அமதுன்னு ஒன்று, கத்தலுள் அமது வேண்டுமென்றே செய்யறது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில சுடுறது, விஷம் வைக்கிறது, கழுத்து நெரிக்கிறது, இதெல்லாம் வந்து வேண்டும் செய்யற கொலை. இதுக்கு தண்டனை வேற. இதெல்லாம் கத்தலுள் ஹத்தா, தவறா நிகழக்கூடிய கொலை. கிதாபுகள்ல வருது, ஃபிக்ஹ் கிதாபுகள்ல. உங்களுக்கு சொன்னவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உதாரணமா ரெண்டு பேர் படுத்திருக்காங்க பக்கத்துல பக்கத்துல, ஒருத்தர் சரியான குண்டு, இன்னொருத்தர் ரொம்ப ஒல்லி. தூக்கத்துல அந்த குண்டு என்ன பண்ணாரு, டகால்னு அவர் மேல சாயிறாரு, அவர் மூத்தா போயிட்டாரு. இதுவும் கொலைதான், இதுவும் கொலைதான். அந்த குண்டு என்ன பண்ணாரு, அந்த ஒல்லியா இருக்கிற மேல தூக்கத்துல இப்படி சாயிறாரு, விரண்டு படுக்கும் போது அவர் மூச்சு தண்ணி மூத்தா போயிடுறாரு. இதுவும் கொலை. நான் என்ன பண்ணுவேன் தூக்கத்துல சாஞ்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது கத்தல் ஹத்தா, தவறா நிகழ்ந்த கொலை. சோ இந்த மாதிரி தண்டனை வேற வேற. வேணும்னு செஞ்சு அதுக்கு தண்டனை வேற, ஹத்தா தவறா நிகழ்ந்த அதுக்கு தண்டனை வேற. ஆண்களின் தலாக்குக்கு பிறகு மறுமணம் என்பது சாதாரணமா இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு அப்படி இருப்பதில்லை, குறிப்பாக தமிழகத்தில். இது ஏன்? ஆண்கள் ஆர்வமாக இருந்தாலும் அவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதை ஏற்க மறுக்கின்றனர். அது அறியாமை. எப்படி பெண்கள் வந்து இரண்டாவது கல்யாணத்தை ஏற்க மறுக்கிறார்களோ, அதே மாதிரி சில சமயங்களில் ஆண்களுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் விதவைகளை கல்யாணம் பண்றதை ஏற்க மறுக்கிறாங்க. இது அவங்களுடைய அறியாமை. சரியத்தில் விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், விதவைகளை கல்யாணம் பண்ணணும், இது சரியத்தின் முறை. தொழுகையின் போது சஜிதாவில் சுஜூதில் இருக்கும் பொழுது கால்களை ஒட்டிய வண்ணம் இருக்க வேண்டுமா? கால்களை ஒட்டிய வேணும் சஜிதாவில் இருக்கும்போது ஒட்டிய இல்ல, அப்படி எதுவும் கிடையாதுங்க. காலை வந்து எப்பவுமே விரிச்சு தான் வைக்கணும், அகட்டி தான் வைக்கணும். இது ரசூலாவோட சுண்ணத்து. தொழுகையில அதுக்காக ஒரேடியா இப்படி அகட்டி நிக்கிறது இல்ல, அல்லாஹ்வோட சண்டை போடுற மாதிரி அதை ஒட்டியும் வைக்க கூடாது. ரசூலா சொல்றாங்க, சாதாரணமா வைக்கிற மாதிரி காலை அகட்டி வைக்கின்றாங்க, அப்படிதான் சஜிதாலே இருக்கணும். தெரியாமல் ஹராமான உணவை சாப்பிட்டாலும் விபாத்து ஏற்றுக்கொள்ளப்படாதா? அது தெரியாம சாப்பிட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அல்லாஹ்வோட தௌபா செய்யணும். தெரியாம சாப்பிட்டோம், ஹராமான உணவு தெரியாம சாப்பிட்டோம், தெரிஞ்ச பிறகு ரசூலா சொல்றாங்க, தெரியாம செஞ்ச எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் தௌபா செய்யணும், அல்லாஹ் ஏத்துப்பான் இன்ஷா அல்லாஹ். தெரிஞ்சு சாப்பிடக்கூடாது. அதனால சாப்பிடறதுக்கு முன்னாடியே இது ஹராமா ஹலாலும் யோசிச்சு தான் சாப்பிடணும். அல்லாஹ் சூரத் தௌபாவில் 9வது அத்தியாயம் 119வது வசனத்தில், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள்னு சொல்கிறானே, அந்த உண்மையாளர்கள் யார்? இதற்கு இந்த எதற்கு இந்த வசனம் இறங்கியது அப்படின்னு கேட்கிறாங்க. இன்ஷால பார்த்துட்டு சொல்றேன், நாளைக்கு ஞாபகப்படுத்த பார்த்து சொல்றேன். ஆட்சி அதிகாரம் செல்வத்தை அல்லாவிடம் கேட்கலாமா? கேட்கலாமே, தாராளமா, தப்பு கிடையாது. யா அல்லா என்ன நரேந்திர மோடி தூக்கிட்டு இந்த நாட்டு பிரதமர் ஆக்கிய அல்லா, கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம், தப்பு இல்லை. வாய் சரிவர பேச இயலாதவர்கள், காது சரிவர கேட்க முடியாதவர்கள் அல்லாவிடம் கேட்கலாமா? அந்த குறைபாடுகளை அல்லாஹ் சரி செய்வானா? அதற்கு ஏதேனும் துவா உள்ளதா? இந்த மாதிரி குறை உள்ள சஹாபாக்கள் இருந்தார்களா? ஏதேனும் சில சம்பவங்களை விளக்கமாக சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பத்து மார்க் குவெஸ்டின் போல தெரியுது. விளக்கமா சம்பவம், சஹாபாக்களை சம்பவத்தை சொல்லணுமா? அதாவது வாய் சரியா பேச முடியாதவர்கள், காது சரியா கேட்க முடியாதவர்கள், இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். அல்லாஹ் தான் அவங்களுக்கு குறைகளை ஏற்படுத்தினா அல்லாஹ் நாடா குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும். அதனால அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அல்லாஹ் அப்படின்னு கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ஒருத்தர் வாயே பேச முடியல, அவர் எப்படி அல்லாஹ் துவா கேட்கறது? நீ வாய் பேச முடியல, உன் துவா அல்லாஹ் ஏத்துக்கு வணஞ்சிருவானா? இல்ல, அவர் மனசால் நினைச்சாலே போதும் அல்லாஹ் குணமாக்குவோம் அதை. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய அடியானுடைய இரண்டு கண்களை நான் எடுத்து விட்டால், கண் பார்வை எடுத்துட்டா கண் இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அதற்கு பகரமா மறுமையிலே அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகையை கொடுப்பேன். அப்ப உலகத்துல நம்ம என்னென்ன அங்ககீனங்கள்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ, அந்த ஒவ்வொரு அங்ககீனமும் நமக்கு ஏற்பட்ட நியமத்து, அதுக்கு பிரதிபலம் எங்க கிடைக்கும்? சொர்க்கத்துல கிடைக்கும். அதனால ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, அந்த அம்மாக்கு அடிக்கடி கால் வலி போறோம். புகாரில் ஹதீஸ் வருது, காக்கா வலி போங்க இல்லையா, காக்கா வலி போறோம். காக்கா வலி வந்து ரசூலுல்லாஹி துஆ செய்ய சொல்றாங்க, யார சொல்லலா எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி காக்கா வலி போறது, ஏன்னா காக்கா வலி பார்த்தீங்கன்னா குடும்பமான நோய்ங்க, அல்லாஹ் எதிரி கூட கொடுக்கூடாது, அவ்வளவு மோசமான நோய். காக்கா வலி போறது யார சொல்லலா, அல்லாட துவா செய்யுங்க அப்படின்னாங்க. நரிசலா சொன்னாங்க, துவா செய்யறேன் இன்ஷால்லா அல்லாஹ் குணமாக்குவான், ஆனா நீ அந்த காக்கா வலிப்பையே சகிச்சுக்கிட்டா உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், உனக்கு எது வேணும்னு கேட்டாங்க, எது வேணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, யார சொல்லலா எனக்கு குணமே ஆக வேண்டாம், எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும், ஆனா ஒரே ஒரு துவா மட்டும் கேளுங்க அல்லாட்ட, ஏன்னா காக்கா வலிப்பு வரும்போது என்னுடைய ஆடை விலகிடுது, அது மட்டும் விலகாம இருக்கிறது துவா செய்யுங்க. அப்போ உலகத்திலே நான் இது வந்து புகாரில் இருக்கக்கூடிய பிரபலமான அதிசு. அப்ப உலகத்திலே நாம இந்த மாதிரி நோய்களால அல்லது அங்கீகீனமாக நாம் பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்பு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு மறுமையில் அல்லாட கூலி உண்டு இன்ஷால்லா. என் நபிசுல்லா சொன்னாங்க, ஹத்த சௌகத்திய சுக்குஹா, ஒரு மூமினுக்கு குத்தக்கூடிய முள்ளுக்கும் அவனுக்கு கூலி உண்டு அல்லாட்ட. ரோட்டை போற முள்ளு குத்திருச்சு, இது நம்முடைய கவனக்குறைவு. முள்ளு குத்து யாருடைய குறைவுங்க, முள்ளு பண்ண மிஸ்டேக்கா, நம்முடைய கவனக்குறைவான காலை வச்சு முள்ளு குத்திருச்சு, அந்த நேரத்தில் அல்லா அப்படிங்கிற பாருங்க, இதுக்கும் அல்லாட மறுமையில் கூலி உண்டு அவனுக்கு. அதனால நாம் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சிரமத்துக்கும் அல்லாட கூலி உண்டு. இன்று நீங்கள் ஏன் ஜும்மா பயானில் காசா இஸ்ரேல் பற்றி பேசவில்லை? பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அநேக இளைஞர்கள் அதை எதிர்பார்த்தே வந்திருந்தோம். சரி, பொதுவாகவே ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசின்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லி, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டாங்க. ஏன்னா பலஸ்தீனில் முஸ்லீம்கள் வருஷா வருஷம் பாதிக்கப்படுறதுனால, 4 நாள் பாதிக்கப்படுறதுனால, ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் கடைசி ஜும்மாவை, ரமலான் மாதத்தில் கடைசி ஜும்மாவை பலஸ்தீன் வாரமாக நீங்கள் அனுசரியுங்கள், அந்த வாரத்தில் பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது. எப்போ அறிவிச்சாங்களோ அல்ஹம்துலில்லாஹ், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி ஜும்மா நான் பலஸ்தீனை பற்றி பேசுவேன், ஒவ்வொரு ஜும்மாலையும் கடைசி. அதே மாதிரி மக்காலையும் காபத்துள்ளாலையும் மதினாவிலையும் அந்த ஜும்மா பலஸ்தீனை பற்றி பேசுவாங்க. இன்னும் உலக நாடுகளில் முக்கியமான பள்ளிவாசல்களில் அந்த ரமலானுடைய கடைசி ஜும்மா பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவங்க பெறக்கூடிய சிரமங்கள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இது தெரியாமல் கேட்டிருக்காரு நினைக்கிறேன், என்னுடைய ஜும்மா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதே நான் ஜும்மா பயானே சொல்லியிருக்கிறேன், சொல்லி தான் டிக்ளேர் பண்ணி தான் நான் இந்த பயானம் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் கடைசி ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் பற்றி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் இஸ்ரேல் உருவான விதம் பற்றி சுருக்கமாக கூறுவோம். இன்ஷா அந்த ஜும்மாவில் அவங்களுக்கு இஸ்ரேல் உருவான வரலாறு, அது எப்படி உருவாச்சு, எப்படி வந்து முழு வரலாறு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது குரான் ஓதலாமா? ஓதலாம், தப்பு இல்லை. ஆனா அங்கே இமாம் ஓதலாமா, நம்ம சத்தம் போட்டு ஓதி அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மெதுவா மனசுக்குள்ளே ஓதிக்கலாம், ஓதிக்கலாம், தப்பு இல்லை. தொழுகையில் சிந்தனை அல்லாவின் பால் திரும்ப என்ன செய்வது, எவ்வளவு முயன்றாலும் முடியவில்லை. அல்லாட துவா செய்யுங்க, துவா தான் ஒரே வழி. ஆல்கஹால் கண்டெயின் பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணலாமா? அப்படி பண்ணுவதால் தொழுகை கூடாதா? கூடுமா? விளக்கம் குறவும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம், இந்த ஆல்கஹால் இல்ல பெர்ஃபியூம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, குடிக்கிற ஆல்கஹால் இருக்குது பாருங்க, போதைப் பொருள், அந்த ஆல்கஹால் வேற, பெர்ஃபியூம் உள்ள ஆல்கஹால் வேற. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த ஆல்கஹாலுடைய மூலக்கூறு வேற, அது வந்து போதை ஏற்படுத்தும். பெர்ஃபியூம் உள்ள ஆல்கஹால் இருக்கு பாருங்க, போதை ஏற்படுத்தாது. இது நீங்க வாயை திறந்து பெர்ஃபியூம் அடிங்க போய் சேர்ந்துருவீங்க அல்லாட்ட, இது விஷம், இது பாய்சன், இது அந்த ஆல்கஹால் அது அது பாய்சன் கிடையாது. ஒருத்தர் விஸ்கி அடிக்கிறாரு, பீர் அடிக்கிறாரு, அந்த ஆல்கஹால் என்ன கிடையாது, விஷம் கிடையாது, ஹராமு. ஆனா இந்த ஆல்கஹால் பாருங்க, இது பாய்சன் இது. அதனால அந்த ஆல்கஹால் வேற, இந்த ஆல்கஹால் வேற. அதனால இந்த ஆல்கஹாலை மேல அடிக்கலாமா? தாராளமா அடிக்கலாம். அதனால தொழுகைக்கு அந்த பாதிப்பும் கிடையாது. எனது தந்தை எனது மனைவியுடன் தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கிறார், நவுதுபில்லா, நான் அவருடன் உறவு வைத்துக் கொள்ளலாமா, என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது? உங்க தந்தைக்காண்டி துவா செய்யுங்க, அந்த கெட்ட என்ன மாறுறதுக்காண்டி அவரை துவா செய்யுங்க. முடிஞ்சவரை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நீங்க தனியா வச்சிருங்க, மனைவி தனி கொடுத்தன வச்சிருங்க, தந்தையிட்டு துவா, தந்தைக்கு துவா செய்யுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர் அந்த தவறு எவ்வளவு பெரிய பாவங்கிறது அவருக்கு சொல்லி புரிய வைங்க, சொல்லி புரிய வைங்க. அதனால உறவு முடிச்சுக்கிறதுலாம் அனுமதி இல்லை. ஒரு மாப்பிள்ளை தனது மாமனார் வீட்டில் மதிப்பை எதிர்பார்க்கலாமா? இஸ்லாம் என்ன கூறுகிறது? அவர்கள் மாப்பிள்ளையை அவமானப்படுத்தினாலும் அந்த வீட்டுக்கு அவர் செல்ல வேண்டுமா? இவர் ஏன் அந்த வீட்டுக்கு போறார்? மரியாதை எதிர்பார்க்கிறாரு. இந்த மாப்பிள்ளை முறுக்குன்னு முறுக்குறது பாருங்க, அது மோசமான முறுக்கு. மாப்பிள்ளை முறுக்கு, மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்குவாரு. உடனே மாப்பிள்ளை தண்ணி வேணுமா, மாப்பிள்ளை தண்ணி வேணுமா, மாப்பிள்ளை தண்ணி வேணுமா, மாப்பிள்ளை தண்ணி வேணுமா, கடைசி அடுக்கல வரைக்கும் போவான் சத்தம். மாப்பிள்ள தண்ணி கேட்கிறாரு. இவர் தாகம் இல்ல ஒண்ணு இல்ல சுவர் பந்தாக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ள பாத்துருக்கீங்களா? பாத்துறீங்களா? நம்மள அனுபவிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த மாப்பிள்ள பந்தான்னு ஒரு பந்தா இருக்கு பாருங்க. இப்படி இஸ்லாத்துல எதுவும் கிடையாதுங்க. மாப்பிள்ள முதல்ல மாமனார் வீட்டுல நான் மருமகனாக்கும் நான் மாப்பிள்ளையாக்கும் எனக்குள்ள உரிமை வேணும் அப்படி எதிர்பார்க்கறது முதல்ல தப்பு. மாமனார் வீட்டுல இவர் மாமன குடும்பத்துல விருந்தினரா போலாம், விருந்தினர் வரலாம், தப்பு கிடையாது, மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அதே நேரத்தில் மாமனார் வீட்டிலையும் மருமகன் வந்து ஒரு விருந்தினராக கண்ணியப்படுத்தணுமே தவிர அவர் வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு மருமகன் எதை இன்சல்ட் சொல்லுவார்னா, குழந்தையாக கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த மாப்பிள்ளையை நான் பார்க்கணும், அல்லது மச்சினனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு நான் பார்க்கணும். யாரு இவர்? மாப்பிள்ளை. இவர் போய் மச்சினனுக்கு பொண்ணு பார்ப்பாராம். எது என்ன பொண்ணு பார்க்க என்ன கூட்டு போல? எல்லாரும் போய் பார்த்துருங்க, நான் பார்க்கல, எனக்கு அந்த வீட்டில் மரியாதையே இல்லை. அட மண்ணாங்கட்டி மரியாதை, அந்த பொண்ணை பார்க்கறதே ஹராமு, இதுல மரியாதை வரையா இருக்கு? அப்ப இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான மரியாதை எதிர்பார்க்கறது மார்க்கத்தில் கிடையாது. அவர் ஒரு விருந்தாளி மரியாதை, அவ்வளவு விருந்தாளி வீட்டில் வந்து என்ன மரியாதையோ அந்த மரியாதை மாப்பிள்ளைக்கு சரியத்தில். தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிருக்காரு, ஒரு மாமனாரோ மருமா மாமியாரோ தன் மக மாதிரி அன்பா இருக்கலாம், மக மாதிரி வச்சுக்கலாம், அவரை தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு கிடையாது, அன்பா பாசமா இருக்கு தப்பு கிடையாது. ஆனா எனக்கு மாமனார் வீட்டில் ஒரு கெத்து வேணும் அப்படின்னு மரியாதை எதிர்பார்க்கறதும் அவங்க மரியாதை தரலங்கிறதுக்கான சண்டை போடுறதும் இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. மாற்று சகோதரர் இஸ்லாத்திற்கு வந்துள்ளார். அவரிடம் நம்மவர்கள் ஒவ்வொருவரும் மாறுபட்ட கருத்தை எட்டி வைக்கின்றனர். அதனால் அவர் குழப்பம் அடைந்துள்ளார். அவருக்கு தாங்கள் கூறும் தீர்வென்ன? நான் ஒன்று சொல்லி இன்னொன்று குழம்பு. அவரு ஏற்கனவே பல பேர் பல மாதிரி சொல்லி குழப்பி வச்சிருக்காங்களா, இப்ப அவர் நான் இன்னொன்னு சொல்லி இன்னும் குழப்பணுமா? அப்படி குழம்பி போயிருக்காருன்னு சொன்னா தெளிவாகிறதுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்க்க சொல்லுங்க, நபிசல்லாத்த ஹதீஸ பார்க்க சொல்லுங்க, சஹாபாக்கள் வரலாறு பார்க்க சொல்லுங்க, அவருக்கு சில தெளிவு கிடைக்கும். அவருக்கு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நியத்து வைக்கலாமா வேண்டாமா, தயவுசெய்து தெளிவான பதில் கூறவும். நியத்து இல்லாமல் எந்த இபாத்துமே ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. இன்னமல அமல் பின்னியாத், எல்லா அமல்களுமே நியத்தை பொறுத்தான் ரசூலா சொல்றாங்க. நியத்து இல்லாமல் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நியத்தை வாயால மொழியணுமா? நவை தூ சௌமகதீன் அன்னதாயி ஃபரது ரமதானி ஹாதி சனத்தி லில்லாஹி தாலா, இந்த வருடத்து ரமதான் மாதத்து ஃபர்லான் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க, அது நாளை பிடிக்க இன்னைக்கு பிடிக்க, அதுல ஒரு குழப்பம், இன்னைக்கு பிடிக்க நாளைக்கு பிடிக்க, ஏன்னா பஸ்ஸா ஓடுது அது பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நியத்து வைக்கிறேன். இந்த மாதிரி சொல்ற சரியத்தில் கிடையாது, நாவால சொல்லுங்க அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ரமதான் பிறைய தேடுறாரு, ரமதான் பிறை தெரியுதான்னு பாக்குறாரு, இதுவே அவர் நோன்பு வைக்கிறது நியத்துங்கிறாங்க. ஏன் ரமதான் பிறை யார் தான் தேடுவா? நோன்பாளி தான் தேடுவாங்க. நோன்பு வைக்கிற பெருநா பிறை தான் தேடுவான், பெருநா பிறை தெரியுதாண்டு. ரமதான் பிறைய பாக்குறது நோன்பாளி தான் தேடுவாங்க, நோன்பு வைக்கிறவங்க தான், இதுவே அவர் நியத்துங்கிறாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அதனால நம்ம சஹருக்கு அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறது, தூக்க கரகத்தோட சாப்பிடுறது, பல் வளக்கியும் வளர்க்காமியமா கண்ணை திறந்து திறந்து சாப்பிடறோம், எதுக்காண்டி பசிக்குதுங்கிறதுக்காண்டியா? மற்ற நாள் அப்படிதான் சாப்பிடுவோமா? நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்து அப்ப இந்த சாப்பிட்றது எதுக்காண்டி தான்? நோம்புக்கு நியத்தம், அதுவே நியத்து தான். அது வாயால மொழியணும், எந்த கம்பல்சரி கிடையாது. பெரும்பாலான பள்ளிகளில் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் வக்தில் இமாம் பெரிய சூறாக்கள் ஓதுகிறார்களே, இது எதனால் விளக்கவும்? நல்லவேளை கண்ணியமா பெரிய சூறான் கேட்டிருக்காரு. சில பேர் கேட்பாங்க மூணு ரக்கா தொழ வைக்கிறாள்னு கேட்பாங்க, அலிப்லாம் சஜிதா ஓதுவாங்கல்ல, அதுல ஒரு சஜிதா செய்யறதுனால மூணு ரக்கா தொழு வைக்கிறாங்க ஃபஜ்ர் ஏன் அப்படின்னு சொல்லி, அது மூணு ரக்கா தள்ளது, அது அலிப்லாம் சஜிதா ஓதுறது சுண்ணத்து. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல ரசூலுல்லாஹ் ஓதிருக்காங்க, அலிப்லாம் சஜிதா ஓதுறது சுண்ணத்து, அது மூணு ரக்காத்தும் கிடையாது, பெரிய சூறாவும் கிடையாது, அப்படி ஓதுறது ரசூலுல்லாஹ் சுண்ணத்து. இதே பள்ளிவாசலுக்கு ரெகுலரா தொழுவப்படம் நமக்கு தெரியும், திடீர்னு தொழுவப்படம் கன்ஃபியூஸா தான் இருக்கும், என்னாச்சு இப்படி, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்தார், நம்மளோட வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து இறங்கினாரு, மதினால வந்து இறங்க உடனே அஸ்ரத் நான் இன்ஷா அல்லாஹ் நேரம் ஹரத்துக்கு போறேன், எப்படி ஹரத்துக்கு சொல்லுங்க, என் காலையில் கூட்டு போறங்க, இல்ல நான் போ சரி நேரம் போ அந்த தெரிஞ்சு பாருங்க அதான் ஹரம். போயிட்டாரு, போயிட்டு போய் தஹஜ்ஜத்லாம் தொழுதுட்டு விடிய விடிய தொழுதுட்டு அல்லாஹ் துவா செஞ்சுட்டு ஃபஜ்ர்லாம் தொழுதுட்டு வந்தார் ரூமுக்கு. வந்த உடனே ஹஸ்ரத் ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம்? இங்க என்ன மதினால ஃபஜ்ர் பாங்க வித்தியாசமா சொல்றாங்க அப்படின்னு, என்னங்க இந்த கடைசியா என்னமோ அஸ்ஸலாத்து கைரூன் ஏதோ சொன்னாங்களே அடப்பாவி, இது வரைக்கும் வாழ்க்கையில ஃபஜ்ர் பாங்க கேட்டதில்ல, அவரு இதுவரைக்கும் ஃபஜ்ர் பாங்க கேட்டதே இல்ல, வந்து கேக்குறாரு ஃபஜ்ர் பாங்க இது வித்தியாசமா சொல்றாங்க என்ன அது, என்னடா அஸ்லாத்து கைரும் என்னவுமா? அப்ப இந்த மாதிரி வித்தியாசமா திடீர்னு பள்ளிக்கு போனா நமக்கு எல்லாம் வித்தியாசமா தான் தெரியும். ரெகுலரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்காலேயே மக்கா ஹரம்லயே அத்தனை லட்சம் மக்கள் ஃபஜ்ர் தொழுவாங்க, இமாம் அலிப்லாம் சஜிதா ஓதுவாரு, அலிப்லாம் சஜிதா ஓதிட்டு சஜிதாக்கு போவாரு, பாதி ருக்குல நிக்கும், பாதி சஜிதால கிடக்கும், பாதி இப்படி பாதிட்டு இருக்கும், சுக்குல நின்றுட்டு நிறைய கூத்து நடக்கும். இதனால என்ன பண்ணாங்கன்னா, அங்க இமாம்கள் இமாம் அப்துல் ரஹ்மான் சுரேஷா இருக்கட்டும் சுரேமா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப வஜ தொழுகைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க, நான் வந்து இப்ப அலிப்லாம் சஜிதா ஓத போறேன், இதுல முதல் ரக்கத்துல சஜிதா வரும், அந்த நேரத்தில் சஜிதா செய்யறது கட்டாய கடமை, அதனால எல்லாரும் சஜிதா செய்யுங்க அப்படின்னு அரபியில சொல்வாரு, நம்ம மக்கள் ஆமீன்வாங்க. என்ன புரியாது? ஏதோ அஜர்த்து தக்பீர் முன்னாடி ஏதோ துவா உதலர் போல தெரியுது அப்படின்னு ஆமீன். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சஜ்ஜா போவாரு, இவங்களா ருக்குல நிப்பாங்க. அதனால இதெல்லாம் தொழுகையில தெரிஞ்சுக்கணும். ரெகுலரா பள்ளிக்கு போனா, ஃபஜ்ருக்கு போனா இஷால அந்த பிரச்சனை வராது. ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியன் தண்ணீர் குடித்த டம்ளரை உபயோகிக்க மறுப்பது பாவமா? பாவம் தான். ஒரு முஸ்லீம் குடிச்ச டம்ளர் நான் பயன்படுத்த, நம்ம பிரிட்டிஷ்காரனா? நம்மளாம் யூத நஸ்ரானிகளா? எச்சில் பயன்படுத்தாரு, எச்சில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுக்கு. நம்மளாம் முஸ்லீம்கள். ரசூலுல்லாஹ் சூரல் மூமினி ஷிஃபான், ஒரு மூமினுடைய எச்சி இன்னொரு மூமினுக்கு ஷிஃபாங்கிறாங்க. அதனால எல்லாம் தப்பு கிடையாது. இமாம் தொழ வைக்கும் பொழுது நடுத்தரமாகவும் அதிக சத்தம் இல்லாமல் ஓத வேண்டும் என்கிறது. ஆனால் சில இடங்கள் அதிக சத்தத்தோடு தொழ வைக்கிறார்கள், இதனால் குற்றம் இது இல்லையா? ஓத வேண்டும் என்கிறது யார் என்கிறது? யார் சொன்னது? இமாம் வந்து சத்தமாக ஓதக்கூடாதுன்னு சொல்லி ரசூல்லா தொழுகையில பரலா எந்தெந்த தொழில் சத்தமாக அந்த சத்தமாக தான் ஓதிருக்கிறாங்க, எந்தெந்த தொழில் மெதுவாகணும் அந்த மெதுவாக ஓதிருக்கிறாங்க. அதனால ரசூல்லா சொன்ன முறைப்படி தான் ஓதணும். அல்லாஹ் ரப்பல்லான இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்டோமோ, அதன்படி அமல் செய்கிற தோஃபிக் தந்தல்வானாக. சோதரில் பழவேற்காடு ரியாதுல் ஹுதா என்ற மதரசா வந்து உங்களை உதவி எதிர்பார்த்து வந்திருக்கின்றாங்க. பல ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது மதரசா. ஒரு மாணவருக்கு ஒரு மாத செலவுக்கு 1200 ரூபாயும், ஒரு வருட செலவு 12,000 ரூபாய் செலவாகுதான். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அந்த மதரசா சிறப்பாக நடப்பதற்கு உதவி செய்யுங்க.